വെങ്കടാദ്രിസമം സ്ഥാനം ബ്രഹ്മാണ്ടേ നാസ്തി കിഞ്ചന വെങ്കടേശ സമോ ദേവോ ന ഭൂതോ ന ഭവിഷ്യതി പാൽഗുണേ മാസി പൂർണായാം ഉത്തരക്ഷേന്ദുമാസരേ ഗോവിന്ദരാജോ ഭഗവാൻ പ്രദുരാസീത് മഹാമുനെ പദ്മസരോ മധ്യേ പ്രസന്ന വദനേക്ഷണ പ്രാദുരാസീത് ജഗന്നാഥം പശ്യന്തീം പ്രിയദർശന വേംകടം കൽമെയ്മേൽ വിനൈമുറ്റവും താങ്കൾ തങ്കു നല്ല നവേ ചെയ്വാർ വേങ്കടത്തുറൈവാർക്കണമാ എന്നലാം കടമൈ അത് സുമന്താർകക്കേ ചെൻട്രാൽ കുടയാം ഇരുന്താൽ സിംഹാസനമാം നിൻട്രാൽ മറവടിയാം നീഴ്കടലുൾ എൻറും പുണയാം മണിവിളക്കാം പൂമ്പട്ടാം പുൽകുമനയാം തിരുമാർക്ക് അറവ് വേങ്കടത്തുറൈവാർക്ക് നമഃ. ശ്രീമദ് വെങ്കടേശ അഷ്ടോത്തര ശതനാമാവളിയിലെ 74 മറ്റും 75 നാമാക്കളുടെ അനുഭവമാക തായാരുടെ അനുഭവത്തെ അനുഭവിച്ചു കൊണ്ടുവരികിറോം. നേരത്തെ ദിനം തായാരുടെ തിരുവതാര ഉത്സവമാണ് കാർത്തികൈ ശുക്ല പഞ്ചമി ദിനം. விசேஷமாக தாயாருக்கு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது. பஞ்சமியிலே நடைபெறக்கூடிய தீர்த்தமான அப்படின்னாலே பஞ்சமி தீர்த்தம்னு லோக பிரசித்தமா சொல்லப்படக்கூடிய உற்சவம். அன்னைக்கு தாயாருக்கு பரிசா பெருமாள் என்னெல்லாம் கொடுத்தனப்படுறார் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பெருமாள் படின்னு பெயர். நாளைக்கு தாயார் திருநட்சத்திரம்னா இன்னைக்கு ராத்திரியில இருந்து நாளைக்கு தாயாருக்கு பரிசுகள் எல்லாம் கொண்டு வரணும்னு பெருமாள் காத்துட்டு இருப்பார். கார்த்தால பெருமாளே அந்த படியெல்லாம் கொண்டாந்து இங்க தாயாருக்கு கொடுத்துட்டு அவ அந்த பிறந்த நாள் பரிசுகளை சாற்றிக் கொள்வதை பார்த்து அனுபவித்து விட்டு பெருமாள் போவார் அப்படின்னு பார்த்தோம். அதன்படி நேற்று மலையிலிருந்து தாயாருக்கு பெருமாளுடைய பிறந்த நாள் பரிசா வரக்கூடிய பெருமாள் படி அப்படின்றத பத்தி பார்த்தோம். அது ஒரு பாகம். இன்னொரு பாகம், இங்க திருச்சானூர்ல பஞ்சமி தீர்த்த தன்னைக்கு தாயாருக்கு என்ன வைபவங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு. அதுலயும் ரெண்டு விஷயம். ஒன்னு, அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருந்தா பஞ்சமி தீர்த்த தன்னைக்கு வெள்ளிக்கிழமை உற்சவம் வந்தா பிமால ஒரு 3-3.5 மணிக்கு தாயார் மூலவருக்கு திருமஞ்சனம் ஆயிடும். தாயார் மூலவர் திருமஞ்சனம் ஏகாந்தம். அதை சேவிக்கிறதுக்கு யாரானும் டிக்கெட் வாங்கியிருக்காளோ அவளை மாத்திரம் அலோவ் பண்ணுவான். ஆனா அன்னைக்கு பஞ்சமி தீர்த்த தன்னைக்கு யாரையும் அலோவ் பண்ண மாட்டான், ஏகாந்தமா நடக்கும். அப்படி மூலவர் திருமஞ்சனம் ஆனாவிட்டு உற்சவர் ரொம்ப ஆச்சரியமா விசேஷமான அலங்காரம், நின்ற திருக்கோலத்திலோ இல்ல ஒரு திருவடியை மடிச்சுண்டு ஒரு திருவடியை தொங்க போட்ட திருக்கோலத்திலோ இல்ல ஆண்டாளை போல கிளி சாத்திண்டு நின்ற திருக்கோலத்திலோ அந்த மாதிரி விசேஷமான ஒரு திருக்கோலத்திலே தாயார் ஆச்சரியமா எப்பவும் சாத்திக்கிற திருவபிஷேகம், அதாவது நேரம் இருக்கக்கூடிய கொண்டை இல்லாம வளைஞ்சிருக்கிற கொண்டையோ சைடு கொண்டையோ அந்த மாதிரி விசேஷமான கிரீட்டங்கள் சாத்திக்கொண்டு ஆஸ்தானத்துல எழுந்தோடியிருப்பா தாயார். அன்னைக்கு விசேஷமா தாயாருக்கு திருவாராதனம் ஆகும் கோவிலுக்குள்ள. அந்த திருவாராதனம் ஆகி முடிந்து தாயாருக்கு தலிகம்சம் பண்ணுவா. தாயார் சாப்பிட்டுட்டு எப்பவும் எப்படி இருக்காலும் அந்த மாதிரி ஸ்வரூபத்துக்கு மாறிடுவா. இப்ப ஒரு திருக்கோலம் ஆச்சு, ரெண்டாவது திருக்கோலம் எப்பவும் இருக்கிற மாதிரி சாதாரணமான கிரீடம் சாத்திண்டு உட்கார்ந்த திருக்கோலத்திலே எப்படியானா தாமரையில உட்கார்ந்துண்டு மேல் இரண்டு கைகளால தாமரையை பிடிச்சிண்டு கீழ் இரண்டு கைகள் வரதஸ்தமாவும் அபயஸ்தமாவும் இருக்கோ அந்த மாதிரி சேவை சாச்சிண்டு விசேஷமா அன்னைக்கு புது புடவை பட்டு புடவை உடுத்திப்பா தாயார். அன்னைக்கு என்னென்ன திருவாபரணங்கள் விசேஷமா உண்டோ இருக்கிறதுலயே அதெல்லாம் நல்ல சிறந்த திருவாபரணங்களோ அதெல்லாம் சாத்திப்பா. ஆச்சரியமான புஷ்ப மாலைகள் மலர் மாலைகள்லாம் சாத்திண்டு சர்வாலங்கார பூஷிதையாக எல்லா விதமான அலங்காரமும் பண்ணிட்டு தான் எப்போதும் எப்படி இருக்கிறாளோ அந்த புஷ்கரணியிலிருந்து தோன்றும் போது எப்படி வந்தாலோ அந்த மாதிரியான இயல்பான தன்னுடைய திருக்கோலத்திலே பல்லக்களை எழுந்தருள்வா தாயார். அது பல்லக்கு உற்சவம் அப்படின்னு சொல்றது உண்டு. தெலுங்குல பல்லக்கிய உற்சவமும் அப்படின்வா. அது வீதி உற்சவம், வீதி புறப்பாடு. கோவிலிருந்து பல்லக்களை எழுதுவா தாயார். இந்த பல்லக்கு மட்டும்தான் கோவில் உள்ளே இருந்து வந்து திரும்ப கோவிலுக்குள்ள போகக்கூடிய வாகனம். மற்ற வாகனங்கள்லாம் தாயார் மாத்திரம் உள்ளே இருந்து புறப்பட்டு வந்து வாகன மண்டபத்துல வாகனத்துல ஏறி புறப்பாடாகி திரும்ப வாகனத்தில இருந்து இறங்கி கோவிலுக்கு போயிடுவா. கோவிலுக்குள்ளேயே இருந்தே வாகனத்தோட வந்துட்டு திரும்ப வாகனத்தோடயே கோவிலுக்கு போறது ரெண்டு பள்ளக்கு. ஒன்னு அஞ்சாம் திருநாள் அன்னைக்கு கருட சேவையோ அன்னைக்கு கார்த்தால ராத்திரி கருட சேவை அஞ்சாம் நாள் ராத்திரி அன்னைக்கு கார்த்தால தாயார் ஆச்சரியமா புஷ்பங்களாலே அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கிலே உற்சவம் கண்டுருவா, பல்லக்கு உற்சவம்னுட்டு. அன்னைக்கும் கோவிலுக்குள்ள இருந்து வரச்சியே பல்லக்கில் வருவா, திரும்ப உள்ள பல்லக்கிலோடய போவா. இந்த பத்தாம் நாள் ஒன்பதாம் நாள் தாயாருடைய திருநக்ஷத்திரமான பஞ்சமி தீர்த்த உற்சவத்தை அன்னைக்கும் கார்த்தால பல்லக்கில இருந்து வருவா, திரும்ப பல்லக்கோடைய கோவிலுக்குள்ள போயிடுவா. மற்ற வாகனங்கள்லாம் ரொம்ப பெருசா இருக்கிறபடினால அதுல தாயார் எழுந்திருளி கொடையெல்லாம் போட்டு நாலு பேர் நின்றுண்டு அப்படியெல்லாம் ராஜத்வாரம்னு சொல்லக்கூடிய மகாத்வாரம்னு சொல்லக்கூடிய ராஜகோபுரத்துக்குள்ள நுழைய முடியாது. அதனால வாகன மண்டபத்தில இருந்தான் கிளம்பி அங்கதான் வந்து இறங்குவா. இது சின்னதா இருக்கிறபடினால இது கொடையெல்லாம் இல்லைன்றபடினால நேரா போயிடலாம் உள்ள. அப்படி ஆச்சரியமா பல்லக்கு உற்சவம் கண்டுருள்வா தாயார். வழக்கமா தான் எந்த வீதிகளை பிரதட்சிணம் பண்றாலும் அந்த மாதிரி தன்னுடைய கோவிலையும் தான் அவதரித்த அந்த பத்மசரஸையும் பிரதட்சிணமா வந்து சூரியநாராயண பெருமாள் சன்னதி இருக்கிற பக்கமா போய் தன்னுடைய கங்கை கொண்டான் மண்டபம்னு சொல்லக்கூடிய மண்டபத்துல இறங்கி கோவில்ல இருந்து வரக்கூடிய தலையை அம்சிட்டு அங்கிருந்து புறப்பாட தொடர்ந்து மாடவீதி ராஜவீதி பிரதட்சிணமா தாயார் கோவில் வாசலுக்கு வந்து அங்கே பிரபந்த சாத்துமறையாகி வேத சாத்துமறையாகி தாயார் உள்ளே எழுந்துருவா கண்ணாடி அறைக்கு. அப்படி உள்ள போன தாயார் பல்லக்கிலேருந்து இறங்கி ஆஸ்தானத்துக்கு மாறி வேற புடவையை மாத்திப்பா. அந்த பழைய புடவையை களைஞ்சிட்டு புதுசா இன்னொரு புது புடவை சாத்தி பழைய திருவாபரணத்தை களைஞ்சிட்டு இன்னும் விசேஷமான திருவாபரணங்கள் ஏதானு இருந்ததுன்னா அதை சாத்தி பழைய புஷ்ப மாலையெல்லாம் களைஞ்சிட்டு விசேஷமா வேற புஷ்ப மாலையெல்லாம் சாத்தி தோழிக்கினியான்னு சொல்லக்கூடிய கேடயம் சாதாரணமா ஒரு பீட்டம் அதுல தயாரில் இருக்கா மேல ஆர்ச்சி வருது பாருங்க அதுக்கு வந்து சாதாரணமா கேடயம்னு சொல்றது பரிபாஷையில தோளுக்கு இனியான் அதை சுமப்பதே தோளுக்கு இனிமையானது. பெருமாளோ பிராட்டியோ ஆழ்வாராச்சாரியாலோ அது மேல நிக்கிறா அவ்வளோ வெயிட்டை எப்படி தாங்குறீங்கோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றதுக்கு இல்லை. ஏன்னா தோளுக்கு இனிமை அது. தோளுக்கு இனியவனாக பெருமாளையும் பிராட்டியும் ஆழ்வாராச்சாரியாலையும் நம்ம மேல ஏல பண்றானவன் அதனால அவனுக்கு தோளுக்கு இனியான்னு பெயர் அந்த வாகனம் போல இருக்கக்கூடிய கேடயத்துக்கு. அந்த தோளுக்கு இனியான்ல எழுந்தருளி தன்னுடைய சந்நிதியை பிரதட்சிணமா வந்து தாயார் தான் அவதரித்த பத்மசரஸ்னு சொல்லக்கூடிய புஷ்கரணிய பிரதட்சிணமா வந்து சூரியநாராயண பெருமாள் சன்னதி வாசல்ல நின்று அந்த பெருமாளை சேவிச்சுட்டு பத்மசரோவரம்னு சொல்லக்கூடிய தான் அவதரித்த புஷ்கரணியினுடைய கரையிலே இருக்கக்கூடிய மண்டபம் பஞ்சமி தீர்த்த மண்டபம்னு பேர் இருக்கு. பஞ்சமி தீர்த்த உற்சவ தண்ணிக்கு தாயார் எழுந்தருளி திருமஞ்சனமாகி சக்கர தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தவாரி எல்லாம் ஆகக்கூடிய மண்டபம் அது பஞ்சமி தீர்த்த உற்சவ மண்டபம் பஞ்சமி தீர்த்த மண்டபம்னு பெயர். அந்த மண்டபம் பரகால மட்டம் சுவாமிகளாலே கட்டப்பட்டது பரகால மட்டத்துக்கு சொந்தமான மண்டபம். இப்படி ஒரு ஒரு ஆச்சாரிய புருஷா ஒரு ஒரு கைங்கரியங்களை பண்ணி ஒரு ஒரு கைங்கரியம் ஒரு ஒரு ஆச்சாரிய புருஷர்களாலே தொடர்ந்து பண்ணப்பட்டு வந்து பல வம்சத்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பல ஆச்சாரிய சுவாமிகள்லாம் சேர்ந்துதான் ஒரு திவ்ய தேசத்தை நடத்திட்டு வந்தா. உதாரணமா திருமலைன்னு எடுத்துட்டோமானா ஆகாஷ கங்கா தீர்த்த கைங்கரியம் மந்திர புஷ்ப கைங்கரியம் வேதபாராயண கைங்கரியம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது திருமலை நம்பி வம்சத்தவர்கள். திருமலை நம்பி அந்த வம்சத்துல வந்தவா பின்னாடி வந்தவா. புஷ்ப கைங்கரியம் எல்லாம் பண்ணினது அனந்தாழ்வான். அந்த மாதிரி மலையில ஆச்சாரிய புருஷான்னு ஏழு ஆச்சாரிய புருஷா இருந்தா அதுல பிரதானமான ஆச்சாரிய புருஷா திருமலை நம்பிகள் வம்சத்தை சேர்ந்தவா. பிரதம ஆச்சாரிய புருஷா ஆஃப் டிடிடி அப்படின்னு சொல்லுவா இன்னைக்கும் வேலை. அந்த மாதிரி ஒரு ஒரு கைங்கரியம் ஒரு ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பா மலையில கோவிந்தருக்கு தாயாருக்கு எல்லா விதேசங்களையும் அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. இப்ப இந்த கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுன்னு சொல்ற மாதிரி இங்க தேவஸ்தானத்துக்கார இதெல்லாம் எடுத்துண்டாவிட்டு இந்த பரகால மடத்துக்கு சொந்தமான பஞ்சமி தீர்த்த மண்டபமும் கூட தேவஸ்தானம் எடுத்துண்டது. ஆனாலும் பரகால மட்டம் சுவாமிகளாலே சமர்ப்பிக்கப்பட்டது அவாஸ்க்கு சொந்தமான மண்டபம்ன்றதுனால அந்த பஞ்சமி தீர்த்தம் நடக்கிற அன்னைக்கு அவளுக்கு விசேஷ மரியாதை உண்டு மால மரியாதை உண்டு. அவ யாரான ஒருத்தர் அவ சார்பில் அந்த பஞ்சமி தீர்த்த திருமஞ்சனம் நடந்து தீர்த்தவாரி ஆற வரைக்கும் தாயார் பக்கத்துல உட்காந்துக்கலாம் அந்த மண்டபத்துல. அன்னைக்கு அந்த மண்டபத்துல நிக்கிறது உள்ள போறதுன்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியம் அது. அர்ச்சகாலாகவே இருந்தாலும் அன்னைக்கு எந்த அர்ச்சகா முறையோ எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுக்கற பரிசாரக்காலாவே இருந்தாலும் அன்னைக்கு எந்த ரெண்டு பரிசாரக்காலோட முறையோ ஒரு 4 லட்சக்கா தாயாருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு, ஸ்ரீஷடாரிய சக்கரத்தாழ்வார் எடுத்துட்டு குளத்துல இறங்குறதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுட்டு எத்தனை பேர் மினிமம் அலவுடோ அவாதான் உள்ள இருப்பா. ஆச்சாரிய புருஷா இருப்பா, ஜீயர் சுவாமிகள் இருப்பா, ஜீயர் சுவாமிகளுக்கு ஒத்தாசையா கைங்கரியம் பண்ணக்கூடிய ஏகாங்கி இருப்பார். தேவஸ்தான அதிகாரின்னு அவன் பக்கத்துல ஒரு 4 பேர் வருவா. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமானவா மட்டும்தான் அந்த மண்டபத்துல இருப்பா. மண்டபமும் சின்னதுதான். அந்த இடத்துல தாயார் எழுந்துருடுவா, எல்லாம் சித்தமா காத்துட்டு இருப்பா தாயாருக்காக. தாயார் அந்த தோழிக்கணியான்லேருந்து இறங்கி திருமஞ்சன வேதிக்கை, அதாவது ஒரு டேபிள் போல இருக்கும், 4 பக்கம் அதுக்கு சிம்மத்தினுடைய கால் போல இருக்கும் போலயோ, திருமஞ்சனமானா அந்த தீர்த்தம் எல்லாம் சைட்ல வந்து ஒரு சிம்ம வாய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துவாரம், ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதுல இருந்து கீழே வரும். அது ஒரு அண்டா அந்த மாதிரி ஏதாவது வச்சு அதை கலெக்ட் பண்ணிப்பா, அதுல இருந்துதான் நமக்கு தீர்த்தமா கொடுப்பா. அந்த திருமஞ்சன வேதிக்கையில பண்றப்பா, அந்த திருமஞ்சன வேதிக்கையில தாயார் எழுந்துருடுவா. தோல்ல இருந்து மாறி அந்த திருமஞ்சன வேதிக்கைக்கு தயார் எழுந்துருடுவா. அந்த மண்டபம் குளத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபேஸ், இன்னொரு ஃபேஸ் வீதியை பார்த்த மாதிரி, சூரியநாராயண பெருமாள் சன்னதியை பார்த்த மாதிரி இருக்கும். அதுல தாயார் எழுந்தருளும் போது குளத்தை பார்த்த மாதிரி அந்த பக்கமா திரும்பிப்பா. ஏன்னா ஜனங்கள்லாம் குளம் நிறைய வியாபிச்சிருப்பா, 10,000-க்கும் மேற்பட்ட ஜனங்கள் இருப்பா குளம் முழுக்க. அவள்லாம் சேவிக்கணும், அவள் அனுகிரகிக்கணும் அப்படின்னு தாயார் அந்த பக்கம் திரும்பி சேவை சாதிப்பா. சூரியநாராயண பெருமாள் சன்னதி இருக்கக்கூடியதான அந்த வீதியில இருந்து பார்த்தா தாயாருடைய பின் சேவையாகும், தாயாருடைய திருமுருக சேவிக்கலாம். அந்த மாதிரி ஏல பண்ணிட்டு இந்த புறப்பாட்டுக்கு தாயார் எழுந்துருக்கின்ற போது தாயாருக்கு முன்னால குழந்தைகள் ஏல பண்ற மாதிரியான ஒரு சின்ன பல்லக்கில் சக்கரத்தாழ்வாரும் கூட எழுந்துருள்வர். தாயார் பின்னால எழுந்துருள்வா, தாயாருக்கு முன்னாலே சக்கரத்தாழ்வார் எழுந்துருள்வர். முன்னால எழுந்தருளினாலும் கூட தாயார் உள்ள எழுந்துருள்ற வரைக்கும் சைட்ல ஒதுங்கி காத்துட்டு இருப்பார். தாயார் தோல்ல இருந்து அந்த தோழிக்கணியான்ல இருந்து கேடயத்துக்கு போய் மாறினா விட்டு சக்கரத்தாழ்வாரையும் எடுத்து தாயார் பக்கத்துல பிரதிஷ்ட பண்ணுவா, ஏல பண்ணுவா. தாயார், தாயாருடைய ஸ்ரீஷட்டாரி, சக்கரத்தாழ்வார், 3 பேரும் அந்த திருமஞ்சன வேதிகளை ஏல பண்ணிட்டு ஸ்நாபனம் நடக்கும். ஸ்நாபனம்னு சொல்லக்கூடியது ஆகமத்திலே விசேஷமா எண்ணிக்கையிலே கலசங்களை வைத்து அந்த கலசங்களுக்கு பண்ண வேண்டிய ஆராதனம் உபச்சாரம் இதெல்லாம் பண்ணி அந்த அபிமந்திரணம் பண்ணப்பட்ட மந்திரபூர்வமா பிரதிஷ்ட பண்ணப்பட்ட உசந்த மந்திர தீர்த்தத்தை கொண்டு பெருமாளுக்கோ தாயாருக்கோ திருமஞ்சனம் பண்ணக்கூடியது. வெறும உபநிஷத் சேவிச்சுருக்கா, வெறும தீர்த்தத்தை எடுத்து அப்படியே சேர்க்கிறேன்றது ஒண்ணும், விசேஷ நாள்கள்ல வைதிகமான உற்சவங்கள்ல பண்றச்ச அந்த கலசங்கள், அதாவது தீர்த்தம் நிரப்பப்பட்ட அந்த சொம்புகளோ இல்ல குடங்களோ இருக்கு பாருங்க, அந்த சொம்புகளுக்கு அதுல இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கெல்லாம் ஆவாகனம் பண்ணி அதுல ஒரு தேவத்தையை பிரதிஷ்ட பண்ணி அதுக்கான மந்திரங்களை எல்லாம் சொல்லி உபச்சாரம் எல்லாம் பண்ணி அதுக்கு வெள்ளம் பழம் அதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி அந்த மாதிரி அந்த கலசங்களுக்கே அந்த கும்பங்களுக்கே ஒரு ஆராதனை நடக்கும் ஆகமத்திலே சொல்லப்பட்ட ரீதியில. அந்த மாதிரி பண்ணி பண்றதுக்கு ஸ்நபானம் அப்படின்னு பெயர். தாயாருக்கு சமர்ப்பிக்க போற மஞ்சக்காப்பு, சந்தன காப்பு சமர்ப்பிக்க போற கரைச்சி வச்சிருக்கிற சந்தனம், அந்த மாதிரி திருமஞ்சனத்துக்கு என்னென்ன பயன்படுத்துறாலோ பால் தயிர் எல்லாத்தையும் கூட கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒரு கும்பத்துல வச்சு எல்லாத்துக்கும் அந்த தேவத்தை அதில் ஆவாகனம் பண்ணி பண்ண வேண்டிய உபச்சாரங்கள்லாம் பண்ணி அதுக்கு ஒரு ஆராதனம் ஆர்த்தி எல்லாம் பண்ணுவா, அதுக்கு ஸ்நபனம்னு பெயர். அந்த மாதிரி ஸ்நபனம் பண்ணி பண்ணக்கூடிய திருமஞ்சனத்துக்கு ஸ்நபன திருமஞ்சனம்னு பெயர். விசேஷ நாள்கள்ல நடக்கக்கூடிய திருமஞ்சனம், ஒரு வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு திருமஞ்சனம் நடக்கிறது மூலவருக்கும் உற்சவருக்கும். மூலவர் திருமஞ்சனத்தை 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டவா யாரோ அவ கோவில் உள்ள போய் சேவிக்கலாம், ஆன்லைன்ல புக் பண்ணிக்கணும் 3 மாசத்துக்கு ஒரு முறை. அடுத்த 3 மாசத்துக்கு இந்த மாசமே கொடுப்பா, ஆன்லைன்ல டேட் பார்த்து புக் பண்ணணும். அந்த மாதிரி யார் வாங்கிக்கிறாளோ அவளுக்கு தான் அலோட அங்க உள்ள நேர போறேன் பணம் கொடுக்கறேன்னு ஆகாது. ஏன்னா நிறைய போட்டிகள் உண்டு, நிறைய பேர் காத்துட்டு இருப்பா. அதுவும் இல்லாம தாயார் எழுந்தருளி இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம் அது பக்கத்துல ஒரு சன்னதி கேப் விட்டுருவா, 2வது வாசல்ல இருந்து எவ்வளவு தூரம் உட்கார்ந்துண்டா தாயார நேரம் சேவிக்க முடியுமோ அத்தனை பேர் தான் அலௌடு. அங்க நீளம் அதிகமா இருந்தா கூட அகலம் ரொம்ப குறைவு, நிறைய ஜனங்க சேர்ந்து போயிடுச்சுன்னா அவளே வருத்தப்படுவா, இத்தனை பேர் 500 ரூபாய் கொடுத்துருக்கோம் தாயார் சேவையாலேயே தெரிய மாட்டேன்றாளே அப்படின்னா ஒன்னும் பண்ண முடியாது. அதனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா தான் எத்தனை பேரோ அத்தனை டிக்கெட் தான் கொடுப்பான், அது ஆன்லைன்ல தான் வாங்கிக்கணும். அந்த மாதிரி உள்ள மூலவருக்கு ஒரு வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய திருமஞ்சனம் ஸ்நபன திருமஞ்சனம் தான். உற்சவருக்கு சாயங்காலம் தோட்டத்துல நடக்கக்கூடிய திருமஞ்சனமோ ஸ்மரண திருமஞ்சனம் தான். அதுதான் டிவியில காட்டுறா, நம்ம எல்லாம் சேவிக்கிறோம். அப்படியா இந்த பஞ்சமி தீர்த்த நாள்லயும் ஸ்மரண திருமஞ்சனம் பண்றதுக்காக ஸ்மரணம் எல்லாம் பண்ணுவா? இந்த ஸ்மரணம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணில இருந்து முக்கால் மணி ஆகும். அத்தனை விசேஷமா ஸ்மரணம் எல்லாம் பண்ணி தாயாருக்கும் சக்கர தாழ்வாருக்கும் ஸ்ரீசட்டாரிக்கும் திருமஞ்சனம் ஆரம்பமாகும். பொதுவா தாயாருக்கு எந்த கிரமத்துல திருமஞ்சனம் பண்றாலும் அந்த மாதிரி தீர்த்தம், பால், தயிர், மஞ்சக்காப்பு, சந்தனக்காப்பு, இளநீர், பன்னீர், தேன், இந்த மாதிரி என்னென்ன திருமஞ்சனம் எல்லாம் உண்டோ அதெல்லாம் ஒன்னொன்னும் முதல்ல தாயாருக்கு, அப்புறம் தாயார் ஸ்ரீசட்டாரிக்கு, அப்புறம் சுதர்சன ஆழ்வானுக்கு, மூணு பேருக்கும் கிரமமா நடக்கும். எது பண்ணாலும் இந்த வரிசையில தான் பண்ணுவா. ஒரு ஒரு திருமஞ்சனம் ஆனாவிட்டோம் தீர்த்தம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தாயாருக்கு ஒரு மாலையோ புஷ்பமோ சமர்ப்பித்து தாயார் நெற்றியிலே மஞ்சக்காப்பையும் குங்குமத்தையும் இட்டு ஏதாவது பழமோ தேங்காயோ கல்கண்டோ பேரிச்சம்பழமோ கொஞ்சமா வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு தாயாருக்கு கம்சம் பண்ணிட்டு ஒரு ஆரத்தி பண்ணுவா. பொதுவா தாயார் திலக்கத்தோட தான் திருமஞ்சனத்துல எழுந்தருள் இருப்பா. நெத்தியில மஞ்சக்காப்பும் கொஞ்சம் குங்குமமும் இட்டுதான் திருமஞ்சனம் பண்ண ஆரம்பிப்பா. மேல தீர்த்தம் சேர்க்க சேர்க்க அந்த மஞ்சக்காப்பு குங்குமம் கரைஞ்சி தாயார் நெத்தியில பொட்டு இல்லாம வந்துடும், திலக்கம் கரைஞ்சு போயிடும். அது அப்படியே விடுறது இல்லைன்னுட்டு பால் ஆயிடுத்து, பாலுக்கு அப்புறம் தீர்த்தம் சேர்த்து ஆயிடுத்துன்னா தாயாருடைய திருமண மண்டலத்தை தொடச்சுட்டு ஈரம் போக தொடச்சுட்டு மஞ்சக்காப்பு எடுத்து திலக மாட்டம் சாத்தி குங்குமத்தையும் சாத்தி அப்புறம் தாயாருக்கு புஷ்பம் மாலையெல்லாம் சாத்தி கொஞ்சம் பழத்தம்சம் பண்ணிட்டு ஒரு ஆர்த்தி பண்றதுன்னு இந்த மாதிரி ஒரு ஒரு அபிஷேகத்துக்கும் ஒரு ஒரு விதமா பண்றது உண்டு. இந்த மாதிரி நிறுத்தி நிதானமா அனுபவிச்சு ரசிச்சு பண்ணுவா. எல்லாத்தையும் கொண்டு இப்ப தாயார் மேல குட்டி ஆயிடுத்து, ஜலத்தை குட்டி ஆயிடுத்து, எல்லாம் கீழே போயிட்டு திருமஞ்சனம் ஆயிடுத்து, 20 நிமிஷம் அரை மணி நேரம் அவ்வளவுதான், அப்படி கிடையாது. நிதானமா பார்த்து பார்த்து பண்ணுவா. அதுல விசேஷமா இந்த மஞ்சக்காப்பு தான் தாயாருக்கு ரொம்ப உகப்புன்றதுனால இந்த மஞ்சக்காப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ மஞ்சள் பொடி அதை ஜலத்துல கலந்து அதுல பன்னீர் எல்லாம் கூட கலந்து வாசனையா இந்த மஞ்சக்காப்பை ரெடி பண்ணி வச்சிருப்பா, சித்தம் பண்ணி வச்சிருப்பா. அத யானைக்கு வாயில சாதம் விட்டுறாப்புல பெரிய பெரிய கவலமா உருட்டி கொடுப்பாரு பரிச்சாரக சுவாமி அர்ச்சகரண்ட. அவர் அதை ஒரு ஒரு கவலத்தையும் வாங்கிட்டு தாயார் திருமேனியில அப்படியே ஒத்திண்டு வருவார். மஞ்ச காப்புன்னா அதுதான் காப்பு. காப்பு அப்படின்னா திருமேனி தெரியக்கூடாது, மொத்தம் அறிஞ்சுடணும். எந்த பொருளை கொண்டு காப்பு சாத்திரமோ அந்த பொருளே திருமேனி முழுக்க தெரியணும் முகத்தை தவிர. திருமேனியில ஏதாவது பட்டா கூட அந்த பொருள் மேல படனமே தவிர திருமேனியில நேரப்படக்கூடாது. அந்த மாதிரி திருமேனியை காப்பதாக ரட்சிப்பதா இருக்க வேண்டும் காப்புன்னு சொல்றது. அந்த மாதிரி மஞ்சக்காப்பு சமர்ப்பிக்கிறச்ச ஒரு ஒரு அர்ச்சகனுடைய ஈடுபாடு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அவ அதை எப்படி சாத்தணும்னு நினைக்கிறாலும் அந்த மாதிரி ஒரு கலைநயத்தோட வர்ணித்து இப்படி பண்ணா நன்னா இருக்கும், அப்படி பண்ணா நன்னா இருக்கும், அவ மனசுல என்ன நினைக்கிறாலும் அந்த மாதிரி சாத்துவா. ரொம்ப சில பேர் ரொம்ப வயசானவாளா இருக்கிறவா என்ன பண்ணுவா, வெறுமை அப்படியே சாத்திடுவா, என்ன முடியறதோ அது பண்ணுவா அவ்வளவுதான். ஆனா பெரும்பாலானவா ரசிச்சு பண்ணுவா. அந்த மஞ்சக்காப்பு சாத்திட்டா விட்டு சில பேர் என்ன பண்ணுவா, குங்குமத்தை எடுத்துட்டு தாயார் நெத்தியில திலக்கம் இடுறது, தாயாருடைய கிரீட்டத்துல ஏதான வரையறது, தாயாருடைய சங்கு சக்கரங்கள்ல அது சங்க சக்கரங்கள் மேல அந்த மஞ்சக்காப்பு சாத்திருக்காளோ இல்லையோ அதுக்கு மேல சங்க சக்கரத்தை வரையறது, அப்படியே அழகா ஒரு விரல்ல குங்குமத்தை எடுத்துட்டு கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்த்து குங்குமத்தை எடுத்துட்டு பெயிண்ட் பண்றாப்புல வரைவா. தாயாருடைய மடியில பாவாடை வரையறது, அந்த மாதிரி அவளுக்கு என்ன தோன்றதோ தாமரையை வரையறது, சுதர்சன சக்கரத்தை வரையறது, அந்த மாதிரி அவளுடைய கலைநயத்தை தாயாரை சேவிக்கிறதுக்கு அந்த ஒரு க்ஷணம் தான். உடனே இப்ப அந்த மஞ்சக்காப்பு எடுத்துட்டு போறா, தீர்த்தம் சேர்க்க போறா, இருந்தாலும் ஏதோ ஒன்று ஆட்டோன்னு இல்லாம நிதானமா நன்னா அனுபவிச்சு பண்ணுவா. அப்படி ஆச்சரியமா மஞ்சக்காப்புன்றது தாயாருக்கு விசேஷமா ஆகும். மஞ்சக்காப்பு ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் சந்தனக்காப்பு ஆகும். சந்தனக்காப்பு ஆயிடுத்துன்னா உடனே கோவில் இருந்து தலையை வரும், திற போட்டு தலையை அம்சை பண்ணிட்டு திரையை திறந்து சந்தன காப்போடு இருக்கக்கூடிய தாயாருக்கு சகசிரதாரா திருமஞ்சனம் நடக்கும். சகசிரதாரா அப்படின்னா ஒரு சல்லடை, சல்லடையில 1000 துளை போட்டிருப்பா, 1000 கண் இருக்கும் அதுல. அதுக்கு மேல சங்கதார சக்கரதார சங்கு போல இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், அதுக்கு ஜலம் வரத்துக்கு பைப் போல வச்சிருப்பா ஒண்ணு, சக்கரம் போல இருக்கக்கூடிய பாத்திரம் ஒண்ணு, அதுக்கு ஜலம் வரத்துக்கு ஒரு பைப் மாதிரி வச்சிருப்பா. பொதுவா இந்த சங்கினுடைய நுனிய தீர்த்தம் வரத்துக்கு ஒரு வாய் போல ஒரு வழி போல இருக்கும்ன்றபடினால இந்த சங்கதாரைக்கு பைப் எல்லாம் செட் பண்றது இல்ல, அது சங்கு மாதிரி இருக்கும், அதுல ஜலம் குத்தினா சாச்சா அப்படியே குட்டிக்கும். சக்கரதாரை சக்கரம் ரவுண்டா இருக்கும் அப்படின்னால அதுக்கு தீர்த்தம் வரத்துக்கு ஒரு பைப் மாதிரி வச்சிருப்போம், அந்த பன்னீர் சொம்புல வர மாதிரி பைப் இருக்கும், அது ரெண்டுத்திலயும் தீர்த்தத்தை நிரப்பி இந்த பக்கம் ஒரு அர்ச்சக சுவாமி அந்த பக்கம் ஒரு அர்ச்சக சுவாமி, தாயாருக்கு வலது பக்கம் ஒருத்தர் இடது பக்கம் ஒருத்தர், ஆளுக்கு ஒரு ஜாரையை கையில் எடுத்துட்டு அதுல தீர்த்தத்தை நிரப்பிப்பா, பின்னாடி ஒரு கைங்கரியபரர் இருந்து அந்த ஜல்லடைய தாயார் தலை மேல பிடிப்பார். அப்போ உபனிஷத் பாராயணம் முழங்க தீர்த்தத்தை தாயார் பேர்ல சேர்த்தாலானா அந்த 1000 துவாரங்களில விழக்கூடிய தீர்த்தம் அப்படி தாரையா அழகா கொட்டி தாயாருடைய தலையில பட்டு முகம் திருமார்பு திருமடி திருவடி ஸ்ரீசட்டாரி எல்லாத்துக்கும் அப்படி பரவும். இப்ப தாயார் திருமேனி முழுக்க சந்தனம், அந்த சந்தன காப்போட தாயார் இருக்கக்கூடிய அந்த காட்சி மேல மழை பெய்யறா போல இப்படி 1000 துவாரையில தீர்த்தம் வருது, அது மேல படுறச்சே அழகா அங்கங்க சந்தனம் கரைஞ்சி அப்படியே ஒழுகுறது எல்லாம் பாக்குறதுக்கு அத்தனை இயல்பா அவ்வளவு நேரம் சேவிக்கிற மாதிரி இருக்கும் தாயார். அது ஒரு அழகு, அதையெல்லாம் அனுபவிச்சு சேவிச்சுட்டு பண்ணுவா, அதுக்கப்புறமா ஒரு ஹாரத்தி பண்ணிட்டு தெர சாத்திருவா. இப்ப தாயாருக்கு உள்ள ஏகாந்த திருமஞ்சனம் நடக்கும். ஏகாந்த திருமஞ்சனம்னா தனிமையிலே பண்ணக்கூடிய திருமஞ்சனம். இப்ப இத்தனை நாள் தாயாருடைய வஸ்திரத்தோட தாயாருக்கு திருமஞ்சனம் ஆச்சு, புஷ்ப மாலைகளோட சாத்தி திருமஞ்சனம் பண்ணினா, பால் தயிர் தேன் இதெல்லாம் கொட்டுறச்ச மேல வெறும தீர்த்தம் கொட்டுறச்ச அதெல்லாம் வந்துட்டா போல இருக்குமே தவிர அங்கங்க இருக்கக்கூடிய துளைகள்ல பூந்துன் இருக்கும் அதெல்லாம். இப்ப தாயாருடைய திருச்செவிகள்னு சொல்லக்கூடிய காதுகள்ல துளைகள் இருக்கும் தோடு சாத்திரத்துக்கு எல்லாம். தாமர புஷ்பம் இருக்கோ இல்லையோ, அதுல தாமர இதழ்களுக்கு நடுவுல துளைகள் இருக்கும், அந்த மாதிரி அங்கங்க போய் அதாவது பூந்துட்டு இருக்கும் உள்ள அதெல்லாம் நன்னா நிறைய நிரவதிகமா வெறும் தீர்த்தத்தை பிளெயின் வாட்டர் தாயார் மேல சேர்த்து குழந்தைக்கு முகத்தை தேய்க்கிறாப்பல அழகா பொறுமையா தேய்ச்சு ஒரு தாமர பூவையோ இல்ல ஒரு மல்லி சரத்தையோ கொண்டு அதை வந்து நம்ம உடம்பு தேய்க்கிற நார் போல பிரஷ் போல பயன்படுத்தி தாயார் திருமேனி அழகா தேய்ச்சு, திருமேனியில பாலோ தயிரோ நெய்யோ தேனோ எதுவுமே இல்லாத படிக்கு ஆச்சரியமா தாயார் அழகா குழந்தைய தேய்ச்சி குளிப்பாட்டுறாப்புல பிறந்த குழந்தைய குளிப்பாட்டுறாப்புல பண்ணுவா ஏகாந்த திருமஞ்சனம் நட்டு. அது பண்ற சமயத்துல கடைசியா நன்னா புளிச்ச தயிர் நன்னா புளிப்பு, அந்த பாத்திரத்தை திறந்தாலே அந்த புளிப்பு நெடி வரணும், அந்த மாதிரி புளிச்ச தயிர் கெட்டி தயிரா இருக்கணும் ஜலம் குத்தாம, அந்த தயிர் எடுத்து அழகா தாயாருடைய திருமுக மண்டலம் திருமேனி எல்லாம் போட்டு அழகா தேய்ப்பா. தேய்ச்சாலானா தாயார் திருமேனி விக்கிரகம் நல்லா பளிச்சுனாயிடும், அப்படி டல்லடிக்காம பளிச்சுனாயிடும். அதனாலதான் திருமஞ்சனத்துக்கு முன்னாடி சேவிக்கிறத விட திருமஞ்சனம் ஆன உடனே சேவிச்சா ரொம்ப பிரகாசமா இருப்பா பெருமாள் தாயார் எல்லாம் பொதுவா. அது சில இடங்கள்ல விழுதி காப்பு சாத்துறதுன்னு இந்த மாவில தளிர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாவில தளிரை கொஞ்சம் உலர்த்தி அதை எரிச்சு அந்த பொடிய அந்த சாம்பல நன்னா கையால அப்படி நுணுக்கி அதுல லேசா தளம் தெளிச்சு அதை கொண்டும் தேய்ப்பா, தேய்ச்சாலும் அப்படி பலபலன் ஆயிடும். இல்லைன்னா தர்பம் இருக்கு பாருங்க, தர்பையை எரிச்சுடணும், தர்பம் எரிஞ்சு நன்னா புசுங்கி போயிடணும், புசுங்கின தர்பையை நன்னா யூனிஃபார்மா பவுடர் பண்ணணும், அப்படி பண்ணினா அதை கொண்டு தேய்ச்சாலும் போகும். ஆனா இந்த தர்பையில மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா அதை பொசுக்காம கொல்லாம அப்படியே டைரக்டா எடுத்து அப்ளை பண்ணிட்டோம்னா அதனுடைய தன்மை கத்தி போல ஷார்ப்பா இருக்கிற அப்படின்னால தாயாருடைய திருமுக மண்டலத்துல திருமேனியில கீரல் விழும், அவ்வளவு ஷார்ப் அது தர்பைன்றது எரிச்சாலும் கூட. ஆகையினால அதை நன்னா நம்ம ப்ரொவைடட் நன்னா அதை ஸ்மூத்தா பவுடர் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சாதான் சமர்ப்பிக்க முடியும். இதுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல ஒரு வழக்கம் என்ன கிடைக்கிறதோ அது கொண்டு அது மாதிரி பண்ணுவான். இந்த மூணுத்துல இங்க புளிச்ச தயிரால தாயாருக்கு ஏகாந்த திருமஞ்சனம் பண்ணிட்டு நிறைய திருமேனியில தீர்த்தம் சேர்த்து திருமேனி நன்னா கிளீனா விட்டு திருவொத்த ஆடை சமர்ப்பிக்கிறதுன்னு பேரு, திரு ஒற்று ஆடை. நம்ம டவல்ல உடம்ப தொடச்சுக்கிறாப்புல தாயாருக்கு ஈரம் போகும்படியா திருமேனி எல்லாம் தொடச்சு சாம்பிராணி எல்லாம் போட்டு தாயாருக்கு வஸ்திரம் சாத்தி எல்லாம் பண்ணுவா. இது பொதுவா நடக்கக்கூடிய விஷயம். இப்போ பஞ்சமி தீர்த்தம் தாயாருடைய அவதார உற்சவமான அப்படின்னாலே இந்த சந்தன காப்பு ஆற வரைக்கும் எல்லாம் சேம் அதே தான் நடக்கும். இந்த சந்தன காப்பு ஆற சமயத்திலயோ இல்ல அதுக்கு முன்னாடி மஞ்ச காப்பு சாத்துற சமயத்திலயோ கரெக்டா மஞ்ச காப்பு ஆரம்பிக்கிறதுல இருந்து சந்தன காப்பு முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு சமயத்துல மலையிலிருந்து இறங்கி வந்த பெருமாளுடைய படி தாயாருடைய பஞ்சமி தீர்த்த மண்டபத்தை வந்து சேரும். அந்த படி வரைச்ச பண்ணிட்டு திருமஞ்சனத்தை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு ஒரே ஒரு அர்ச்சகர் மட்டும் தாயார் பக்கத்துல காவலுக்கு இருப்பார், மீதி அர்ச்சகர் எல்லாம் அந்த மண்டபத்திலேருந்து இறங்கி வீதிக்கு போய் பெருமாளுடைய பிரசாதத்தை வரவேற்பா. ஏன் வரவேற்கிற அப்படின்னா பெருமாளே தான் எடுத்துட்டு வரையாருன்னு ஐதிசியம். அதுக்கு சாட்சியா தான் அர்ச்சக சுவாமி மலையிலிருந்து கீழே வரைக்கும் வந்துட்டு இருந்தார். மலைய கோவில சாத்திட்டு சாவிய தோல்ல போட்டு அந்த சாவி கொத்தோட கூட அர்ச்சக சுவாமி திருச்சானூருக்கு வந்து இருந்து எல்லா உற்சவம் முடிஞ்சா விட்டுதான் மலைக்கு போய் தரப்பார் அப்படின்னு சொன்னமோ இல்லையோ. இப்ப நிறைய பேர் ஜனங்கள்லாம் திரும்பி போறா, அவனுக்கு ஏதோ கலெக்ஷன் ப்ராப்ளம் அது என்ன பண்ணிட்டான் அதெல்லாம் எடுத்துட்டான். இப்போ அங்க மலை இறங்குற இடத்துல திருமலையினுடைய எல்லை வரைக்கும் வரா, அப்புறமா போய் உடனே திறந்து விடுறா. இருந்தாலும் பெருமாள் கூடவே தான் வரையாரு, இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியல அவ்வளவுதான். அந்த வழக்கம் மாறி போனாலும் பெருமாள் இதெல்லாம் எடுத்துட்டு அவரே தான் வரையார். அதனால பெருமாளை வரவேற்கணும்ன்றதுக்காக தாயார் சார்பில் இந்த அர்ச்சகெல்லாம் போய் நின்று வரவேற்பா. அந்த பெருமாளுடைய படி மொத்தம் அந்த மண்டபத்துக்கு வந்துடும். வந்துடுத்துன்னா இங்க பெருமாள் மஞ்சக்காப்பு கொடுத்தா பின்னர் பாருங்க, முதல் நாள் ராத்திரி நிறைய மஞ்சள் மஞ்சக்காப்பு பண்ணி பெருமாள் அப்படியே தன்னுடைய திருவடியில திருமேனில எல்லாம் சாத்திட்டு கொடுத்தாரு பாருங்க மஞ்சக்காப்பு. அந்த மஞ்சக்காப்பு வரும், அந்த மஞ்சக்காப்பு வந்துதான் தாயாருக்கு அன்னைக்கு மஞ்சக்காப்பு ஆகும். பொதுவா திருமஞ்சனத்துக்கு மஞ்சக்காப்பு என்னென்ன தேவையோ எல்லாம் அங்கேயே சித்தம் பண்ணிடுவா. ஜனங்கள் வாங்கி கொடுக்கறது, நாம எல்லாம் யாரானா வாங்கி கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டா இளநீர் வாங்கி தரலாம். வரவா வாவா ரெகுலரா வர பக்தா இளநீர் வாங்கிட்டு வந்தா அந்த இளநீரை தாயார் திருமஞ்சனத்துக்கு உபயோகப்படுத்துவா. எத்தனை இளநீர் வந்தாலும் அத்தனை இளநீரையும் தாயார் மேல சேர்த்துருவா. சில பேர் பால் பேக்கெட் வாங்கிட்டு வருவா, சில பேர் தயிர் பேக்கெட் வாங்கிட்டு வருவா. சில நேரங்களில் ஏற்கனவே அவ வாங்கின பால் தயிரே நிறைய இருக்குன்னா ரொம்ப சேர்க்க முடியலன்னா அந்த பால் தயிர் எல்லாம் மீந்து போயிடும், யாரான வேலை பண்றவ எடுத்துன்னு போயிடுவா. அப்படி பால் தயிர் இளநீர் மட்டும்தான் மனுஷா வெளி மனுஷா பக்தா வாங்கி கொடுக்க முடியும். மற்றபடி சந்தனம் மஞ்சள் எல்லாம் கடையில ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி விற்கிறான், அதனால வந்து எல்லாம் கலந்து தயார் திருமணி பாழ்படுத்த கூடாதுன்னு நல்ல பியூர் மஞ்சள் பியூர் சந்தனம் தேவஸ்தானம் தான் வாங்கிக்கும். யாரா இருந்தாலும் பால் தயிர் இளநீர் எல்லாம் கடையில தான் வாங்கணும், அதனால அதுல கலெக்டம் பண்ண முடியாதுன்னு அதை வாங்கிக்கிறான், என்ன கிடைக்கிறதோ அது. ஆனா இந்த பஞ்சமி தீர்த்த உற்சவத்துக்கு மட்டும் தீர்த்தம் இளநீர் தேன் பால் தயிர் இதெல்லாம் ஆயிடும். மஞ்சக்காப்பு பெருமாளுடைய மஞ்சக்காப்பு வந்தாதான் சாத்துறதுன்னு அன்னைக்கு மஞ்சக்காப்பே கலக்க மாட்டா, கலந்து வச்சிருக்க மாட்டா. இப்ப பெருமாள் படி வந்த உடனே மரியாதையா பவ்யமா அதை எடுத்துட்டு வந்த சுவாமி அர்ச்சக சுவாமி இந்த கொடுத்தா அவர் பவ்யமா வாங்கி பெறத வாங்கி அந்த படியை தாயார் பக்கத்துல அந்த கூடைய வச்சு ஒரு ஆர்த்தி பண்ணுவா. பண்ணிட்டு அது மேல இருக்கிற பட்டு வஸ்திரத்தை எடுத்துட்டு பிரிச்சு ஒன்னு ஒன்னா எடுத்து தாயார் இருக்கிற வேதிக்கையில வைப்பா, இலை பண்ணுவா. முதல்ல அந்த மஞ்சக்காப்பு எடுத்து தாயார் திருமேனி முழுக்க அப்படியே மஞ்சக்காப்பு சாத்துவா, அதுக்கு ஒரு அரை மணி ஆகும். அலங்காரம் பண்ணி அழகா சாத்துவா நிதானமா பொறுமையா பண்ணிட்டு சாத்திட்டு பெருமாள் குங்குமம் கொடுத்திருப்பார் தாயாருக்காக. அந்த குங்குமத்தை தாயாருடைய நெத்திலையும் வகுட்டிலையும் இடுவா. இட்டுட்டு பெருமாள் தாயாருக்கு மஞ்சள் கொத்து கொடுத்திருப்பார். பெருமாளுடைய பிரபையில பெருமாளை சுத்தி மஞ்சள் கொப்ப மஞ்சள் கொத்தை கட்டி வச்சிருப்பான்னு சொன்ன மொழியோ, அதை கலைஞ்சு கொடுப்பார் பிரசாதமா. அந்த மஞ்சள் கொத்த தாயாருக்கு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு வெறும் அப்படியே தாயார் தோல்ல சாட்சி நிக்க வைப்பா. இந்த குழந்தைகள்லாம் பொங்கலுக்கு கரும்பு வாங்கினா அந்த கரும்பு தோகையோட கடைன்னு சொல்லுவான், அந்த கடையோட தோல்ல சாத்திக்கும் குழந்தைகள் எல்லாம் சாட்சின்னு ஃபோர்ஸ் கொடுக்கும் அழகா. அந்த மாதிரி தாயார் ரெண்டு பக்கமும் ரெண்டு மஞ்சள் கொத்த தாயாருடைய தோல்ல கழுத்துல சாட்சி அப்படி சாட்சிட்டு மஞ்சளா எடுத்து இதாயெடுத்து மஞ்சள் கொத்தா எடுத்து அதுக்கப்புறமா மஞ்சக்காப்ப கலைஞ்சு திருமஞ்சனம் ஆகும். அந்த மஞ்சக்காப்ப பிரசாதமா எடுத்து வச்சிருவா. இந்த வருஷத்துல ஒரு நாள் அன்னைக்கு மட்டும்தான் திருவேங்கடமுடையான் திருமேனி சம்பந்தப்பட்ட மஞ்சள் தாயார் திருமேனியிலும் சம்பந்தப்பட்டு ஸ்ரீஷட்டாரியிலும் சாற்றப்பட்டு சக்கர தாழ்வாருக்கும் சாற்றப்பட்டு நாலு பேருடைய பிரசாதமா நமக்கு கிடைக்கும். பொதுவா திருவேங்கடமுடையான் மஞ்சக்காப்புன்றது மலையில கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது அது கூட, அது தனி. தாயார் மஞ்சக்காப்பு ரொம்ப சுலபமா கிடைக்கும். வெள்ளிக்கிழமை திருமஞ்சன தப்ப வந்தா அன்னைக்கு சாயங்காலம் வீதி புறப்பாட்டுல வந்தா யாருக்கு வேணாலும் கிடைக்கும். எப்பெல்லாம் திருமஞ்சனம் ஆறுதோ அப்பெல்லாம் ஈஸியா மஞ்சக்காப்பு வாங்கிக்கலாம் தாயாரோடது. சில சமயத்துல மீன் கொடுத்தனா கோவில்ல ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சிருவா, வரவா போற வல்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தாயாரது சுலபமா கிடைக்கும், பெருமாள் கிடைக்கிறது சிரமம். ஆனா பெருமாள் சாத்திண்ட மஞ்சக்காப்பு தாயாரும் சாத்திண்டு ஸ்ரீஷட்டாரிக்கும் சமர்ப்பிச்சு சக்கர தாழ்வாரும் சாத்திண்டு நமக்கு கிடைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு விசேஷம். அது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கிடைக்கும், அதாகும். அப்புறம் சந்தனக்காப்பு, சந்தனக்காப்பு கூட வசந்த சந்தன மரத்தை அரைச்சி குழச்சி சமர்ப்பித்த சந்தனத்தை பெருமாள் ராத்திரி சாத்திப்பர். நாளைக்கு பஞ்சமி தீர்த்தம்னா இன்னைக்கு ராத்திரி அந்த சந்தனத்தை எல்லாம் பெருமாள் திருமேனியில சாத்திண்டு படுத்துப்பார் அழகா. அத மறுநாள் காத்தால கலைவா அந்த சந்தனம் பிரசாதமா தாயாருக்கு வரும். அந்த சந்தனத்தை கொஞ்சமா உருட்டி தாயாருடைய திருமார்பிள்ளை சந்தனக்காப்பு சாத்தி அதை பிரசாதமா கலைஞ்சு வச்சுட்டு தேவையான அளவு சந்தனத்தை கரைச்சி தாயாருடைய திருமேனி முழுக்க திருமஞ்சனம் பண்ணுவா தெளிப்பா. ஸ்ரீஹட்டாரி சக்கரத்தாழ்வார் அவளுக்கும் ஆகும். ஆனா விட்டு மீதி சந்தனத்தை மொத்தத்தையும் தாயாருடைய திருமார்புல திருவடியில சாத்தி பிரசாதமா எடுத்து வச்சிருவா. அந்த சந்தனமும் கூட திருவேங்கடமுடையான் திருமேனியிலே சமர்ப்பித்து தாயார் சக்கர தாழ்வார் இவெல்லாம் சாத்தின் பிரசாதமா அன்னைக்கு ஒரு நாள் தான் கிடைக்கும், மற்ற நாள் கிடைக்காது. அது நடக்கும். அந்த சந்தன காப்பு ஆயிடுத்து அப்படின்னா இப்போ புஷ்கரணியிலே தாயாரும் சக்கர தாழ்வாரும் எழுந்தருளி தீர்த்தவாரி கண்டருள்கிற சமயம் வந்துடுத்து. இந்த மலையிலேருந்து படி வந்ததுன்னு சொன்ன பாருங்க, அதுக்கு ஒரு அரை மணி முன்னாடிதான் பப்ளிக் குளத்துக்குள்ள அலோவ் பண்ணுவா. பொதுமக்கள்லாம் ராத்திரி 10 மணில இருந்து காத்துட்டு இருப்பா. எங்க காத்துட்டு இருப்பா? வீதியிலேயே காத்துட்டு இருப்பா. வீதியில இரும்பு கம்பிகளை பேரிகேடர் மாதிரி போட்டு கியூ லைன் மாதிரி கட்டிருப்பான், 2 லைன் 3 லைன் கட்டிருப்பான். அந்த லைன்களுக்கு நடுவுல ஜனங்கள் ரோட்ல, மெயின் ரோட்ல, தார் ரோட்ல, பஸ் ரோடு, கார் எல்லாம் போகக்கூடிய ரோட்லயே தரையில படுத்துப்பா ஜனங்கள்லாம். ராத்திரி 10ல இருந்து மறுநாள் காத்தால 10:30 வரைக்கும் காத்துட்டு இருப்பா, 12 மணி நேரம் காத்துட்டு இருப்பா. எதுனாலும் அங்கிருந்து போய் தான் பாத்துக்கணும். ஒரு 10:30 to 10:30 ஜனங்களை குளத்துக்குள்ள விட்டாலானா ஒரு 20,000 to 30,000 ஜனங்க போடுவா, அது உள்ள விடுவா. அத்தனை பேர் படியில உட்கார்றதுக்கு இடம் இல்லைன்றபடினால தீர்த்தத்துக்கு உள்ளேயே போங்கோன்னு விட்டுடுவா. ஜனங்கள் எல்லாம் மொத்தம் தீர்த்தத்திலேயே போய் நின்றுட்டு இருக்கோம். அன்னைக்கு அந்த புஷ்கரணி எப்படி இருக்கும்னா, புஷ்கரணிக்கு எத்தனை என்ட்ரன்ஸ் இருக்கோ அத்தனை என்ட்ரன்ஸ்லயும் சின்ன சின்னதா வாழமரங்கள் கட்டி தாயார் எழுந்தருளக்கூடிய பஞ்சமி தீர்த்த மண்டபம் பாக்குறதுக்கு அப்படியே சீவைகுண்டம் மாட்டம் இருக்கும். அன்னைக்கு நிறைய வாழமரங்கள் கரும்பு தோகையோட சேர்த்து, கரும்பு இந்த பக்கம் ஒரு கட்டு, அந்த பக்கம் ஒரு கட்டு, ஒரு கரும்பு இல்ல ஒரு கட்டு கரும்பு கட்டிருப்பா. பாக்கு மரம் கட்டிருப்பா, வாழமரம் கட்டிருப்பா. இந்த தென்னம்பாளையன்னு சொல்லக்கூடிய குருத்து, தென்னங்குருத்து, அது கட்டிருப்பா. ரெண்டு பக்கம் மாவள தோரணம் கட்டிருப்பா, தாழம்பூ தோரணம் கட்டிருப்பா. அதையெல்லாம் கட்டிட்டு அந்த மண்டபத்தை பாத்தீங்களானா, எப்படியானா ஒரு பெரிய பணக்காராத்து கல்யாணத்துல கல்யாண மேடை அலங்கரிக்கிறாளோ அந்த மாதிரி நிறைய புஷ்பங்கள்லாம் அலங்கரிச்சு புஷ்பங்களாலே அந்த மண்டபம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள், ஆரஞ்சு பழம், மாதுளம்பழம், திராட்சை கொத்து, அந்த மாதிரி பழங்களும் கூட கட்டி தங்க விட்டுருப்பா. அப்படி மலர்பந்தல் பழப்பந்தலுக்கு கீழே தாயார் ஆச்சரியமா திருமஞ்சன வேதிக்கையில சக்கரத்தாழ்வார் சீசட்டாரியோட எழுந்துருளிருப்பா. அந்த மண்டபத்தினுடைய அழக பாக்குறதுக்கே நமக்கு மனசெல்லாம் அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதுல தாயார் எழுந்துருள்னா விட்டு பாக்குறது இன்னும் அழகு. காய்குலை கமுகும் வாழையும் மஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமின் அப்படின்னுட்டு சிலப்பதிகாரத்திலே ரொம்ப விசேஷமான இந்திர விழான்னு சொல்லக்கூடிய திருவிழா வருஷத்துக்கு ஒரு 28 நாள் பண்ணுவா. இந்த காவிரி பூம்பட்டினம்னு சொல்லக்கூடிய ஊர்ல கண்ணகியும் கோவலனும் வாழ்ந்த ஊர்ல பண்ணக்கூடிய திருவிழா அது. இந்திர விழான்னு பேர். 28 நாள் பண்ணுவா. மழை கடவுளான இந்திரனுக்கு நன்றி சொல்றதுக்காக பண்ணக்கூடிய விழா அது. அந்த விழா ஏற்பாடுகள்லாம் கவனிங்கன்னு சொல்லி ராஜா ஜனங்களுக்கு கட்டளை போடுறச்ச அரண்மனை சேவகனை விட்டு தண்டோரா போட சொல்லுவார். என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணணும், விழா ஏற்பாடுகள்லாம் பொதுமக்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்றச்ச, பழமணல் மாற்று மீன், புதுமணல் பரப்பு மீன். வீதியில் இருக்கக்கூடிய பழைய மண்ணெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு புது ஆத்து மண்ணை பரப்புங்க. வீதியெல்லாம் பத்தி வேதிகை பசும்பன் தூணத்து முத்து தாமம் உரையோடு நாற்று மீன். அவாவ ஆத்து தூண்களை எல்லாம் நல்லா முத்து ரத்தனம் பவழம் கொண்டு நல்லா அலங்காரம் பண்ணுங்க. காய் குலை கமுகும் வாழையும் மஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமீன். காய் குலை கமுகு, குலை தள்ளி இருக்கக்கூடிய காய்கள் குலையாக இருக்கக்கூடிய பாக்கு மரங்களை கட்டி வைங்க ஆத்து வாசல்ல. வாழ மரங்களை கட்டி வைங்க. வஞ்சி கொடிகளை கட்டி வையுங்கள். வள்ளி கொடிகள் பூவோட பூத்திருக்கணும், பூ பூத்திருக்கிற வள்ளி கொடியை கட்டி வைங்க. கரும்புகளை நட்டு வைங்க அங்கங்க தோகையோட. அப்படி எப்படி அலங்காரம் பண்ணணும்னு நம்மளுடைய பண்பாட்டை சிலப்பதிகாரம் சொல்றது. அந்த மாதிரி அதுல என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் இங்க அலங்காரம் பண்ணி சித்தமா ஏற்பாடு பண்ணிருப்பா பஞ்சமி தீர்த்த மண்டபத்தை. அதுக்குள்ள தாயார் நுழையறச்சியே ஒரு பெரிய தர்பார்ல ஒரு மகாராணி நுழையறாப்புல, ஒரு கல்யாண மண்டபத்திலே மணமேடையிலே ஒரு மணமகள் நுழைவதை போல ஆச்சரியமா இருக்கும் அந்த சேவை. அப்படி தாயார் அதில் எழுந்துருளியிருப்பா. அந்த படி வர்றது குளத்துக்குள்ள எப்படி இருக்கும்னா, குளத்தெல்லாம் நன்னா 2 முறை 3 முறை அலம்பி வச்சிருப்பான். 2 நாள் முன்னாடி 2 முறை 3 முறை அலம்பி ஒரு சின்ன அழுக்க பார்க்க முடியாது, ஒரு சின்ன குப்பையை பார்க்க முடியாது. அந்த மாதிரி பல பலான்னு நன்னா அலம்பி வச்சிருப்பான். வெள்ளி பாத்திரம் போல பல பலன் இருக்கும் குளம். அதுல தீர்த்தத்தை நிறைச்சி வச்சிருப்பான். முகம் பாத்துக்கலாம், முகம் பார்த்து திரும்ப நட்டுக்கலாம் தீர்த்தத்துல. அப்படி பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஆச்சரியமா தெளிவாக இருக்கக்கூடிய தீர்த்தம். ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா அப்படின்னுட்டு பரத்வாஜரை பார்த்து ராமாயணத்திலே சொல்லப்பட்ட வாக்கியம். ஆசிரியமான ஒரு தடாகம், அதுல தீர்த்தமாடலான்னு பாக்குறச்ச பல பலன் இருக்கும், அவருடைய முகம் தெரியும் அந்த குளத்துல. இந்த குளத்தை பாத்தீங்களா, எப்படி நல்லவாளுடைய மனசு போல எந்த கலங்கமும் இல்லாமல் தெளிவா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு அந்த தீர்த்தத்தை கொண்டாடுவார். அப்படி ராமாயணத்திலே, ஸ்ரீமத் ராமாயணத்திலே கொண்டாடப்பட்ட ஸ்தரையூ நதியினுடைய திருக்குள தீர்த்தத்தை போல அன்னைக்கு பஞ்சமி தீர்த்த மண்டபத்துல அந்த பத்மசரஸ் தீர்த்தம் பளிச்சுட்டு இருக்கும், ஒரு கலங்களை பார்க்க முடியாது. அதுவும் இல்லாம நிறைய ரோஜா இதழ்கள்லாம் தூவி வச்சிருப்பான் குளம் முழுக்க. ரோஜா புஷ்பம் நிறைய வாங்கிட்டு வந்து, மூட்டை மூட்டையா வாங்கிட்டு வந்து, காம்ப கிள்ளிட்டு அந்த இதழ்கள் அப்படியே உதிர்த்து குளம் எல்லாம் தூவி வச்சிருப்பான். அது அழகா மிதந்துட்டு இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குளத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மண்டபம் நீராழி மண்டபம்னு பெயர். அந்த மண்டபத்தை சுத்தி தாமரைகளை நட்டு வச்சிருப்பான். அது எப்படி நடுவான்னா, மெல்லிசா ஒரு இரும்பு மெஷு போல ஒண்ணு கட்டிடுவான் அழகுக்காக. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுல ஒரு ஒரு ஸ்கொயர்லயும் ஒரு ஒரு தாமரை தண்டோட அப்படியே சொருகினானான்னா, அந்த குளத்துக்கு நடுவில் அழகா தாமரைகள் எல்லாம் பூத்திருக்கிறது போல இருக்கும். அந்த மாதிரி தாமரைகள் நிறைய பூத்திருந்த குளத்துல இருந்துதானே தாயார் அவதாரம் பண்ணினான். இப்ப ஏதோ மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு நம்ம இங்க தொட்டி மாதிரி கட்டி ஜலத்தை விடுறான் பைப்ல. இப்போ அதனால இப்ப எதுவும் இல்ல. இதுக்கு முன்னால குளமா இருக்கிற வரைக்கும் மீன்கள் எல்லாம் இருந்தது, தாமரை எல்லாம் பூத்துட்டு இருந்தது, தண்ணி பாம்பு எல்லாம் கூட போயிட்டு வந்துட்டு இருக்கும். நல்லா இருந்தது, இயற்கையா இருந்தது. இப்ப எல்லாம் செயற்கையா மாறிவிட்டதுனால இந்த புஷ்ப அலங்காரமும் கூட செயற்கையா பண்றான். ஆனாலும் எது எப்படியோ பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ரம்யமா. அதுல ஜனங்கள்லாம் அந்த தீர்த்தத்துல இறங்கி எவ்வளவுக்கு எவ்வளவு தாயார் கிட்டக்கு வர முடியறதோ அவளுக்கு அவ்வளவு கிட்ட வந்து நிப்பா. ஏன்னா இந்த திருமஞ்சனம் எல்லாம் சேவிக்கணும்னுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இவா ஜலத்திலேயே நின்று சாதகம் பண்றாப்புல நின்று தாயாருடைய திருமஞ்சனத்தை சேவிக்கிறதுக்கு பிராப்தமாகும். அந்த மாதிரி இறங்கி நின்று காத்துட்டு இருப்பா. சரியா ஒரு 12:12:05 வர சமயம், அபிஜித் முகூர்த்தம்னு பெயர். அந்த சமயத்திலேதான் ஆச்சரியமா தாயார் இந்த புஷ்கரணியிலிருந்து அவதரித்தா. அந்த சமயம் வர சமயத்துக்கு இப்ப இத்தனை ஜனங்கள் புஷ்கரணியில இறங்கி அவ பாதம் பட்டதுனால இவர் வழியும் இல்ல, தவிர்க்கவும் முடியாதது. தாயார் இறங்கினாட்டுதான் இறங்கணும், எல்லாம் மேல நில்லுங்க அப்படின்னு சொன்னா மிஞ்சி போனா ஒரு 5,000 பேரை நிக்க வைக்க முடியும் அவ்வளவுதான். அதுலயும் கொழுப்படி ஆட்டமா இருக்கக்கூடிய படிகள்ல முதல் வரிசையில இருக்கா, ரெண்டாவது வரிசையில இருக்கா, 10 வரிசையில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒழுங்கா ஒரு ஒருத்தரா வந்து தீர்த்த மாடி போனா யாருக்கும் ஒன்னாகாது. சிலதெல்லாம் என்ன பண்ணோம்னா என்ன பண்றதுனே தெரியாது, அப்படியே வந்து திருதவான் ஓடி வந்ததுதான். மொத்தமா வயசானவாளை குழந்தைகளை இவாளை தள்ளி அவாளை தள்ளி யாரானும் போயிடுவா, யாருக்கான ஏதாவது ஆகும், அந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும். அதனால ஜனம் நிறைய வருது, கட்டுப்படுத்த முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. வேற வழி இல்லாம அவன் குளத்துல விட்டுடுவான் எல்லாரையும். அப்ப தாயார் மூழ்கிடுச்சு, மூழ்கிட்டு அதுக்கு பாட்டுக்கு பெசாம புறட்டு போயிடும். அதனால வேற வழி இல்லாம விடுறான். இருந்தா கூட தாயார் இறங்கறதுக்கு முன்னாடி மனுஷாளுடைய பாத ஸ்பர்சம் பட்டுடுறதுனால அதுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணணும்னுட்டு ஒரு 5 நிமிஷம் வேத மந்திரங்களை கொண்டு அதுக்கு புண்ணியாக வாசனம் எல்லாம் பண்ணி அந்த தீர்த்த தேவத்தைய சந்தோஷப்படுத்தி அந்த தீர்த்த தேவத்தை பத்மசரஸ் தேவத்தைய ஆராதிக்கக்கூடிய பிரக்கிரியை எல்லாம் பண்ணி தாயார் திருவடியில் இருக்கக்கூடிய ஒரு கும்பத்திலிருந்து கொஞ்சம் புனித தீர்த்தத்தை கொண்டாந்து அதுல கலந்து அந்த ஜனங்கள்லாம் கால்பட்டதுனால வந்த அந்த தோஷத்தெல்லாம் போக்கி அதுக்கு ஆச்சரியமா புஷ்பம் துளசியை கொண்டு ஒரு சின்ன பூஜை பண்ணி தாயாருடைய ஒரு புஷ்ப மாலை, ஒரு வெத்தலைப்பாக்கு, ஒரு தேங்காய், ஒரு வாழைப்பழம் இதெல்லாத்தையும் வச்சு ஒரு ஆரத்தி பண்ணி அந்த வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் இதெல்லாத்தையும் கூட அந்த தீர்த்தத்திலேயே போட்டுடுவா. அந்த தேவத்துக்கு ஆகாரமா போட்டுட்டு அந்த புஷ்கரணிக்கு ஒரு கற்பூர ஆரத்தியும் பண்ணிட்டு வரலாம் வாங்கோ அப்படின்னு செய்ய காட்டினாருன்னா இந்த அர்ச்சகர் ஆச்சரியமா தாயாருடைய சீசட்டாரிய ஒரு அர்ச்சகர் கையில இலை பண்ணிப்பார், இன்னொரு அர்ச்சகர் சக்கரத்தாழ்வார் இலை பண்ணிப்பார். இவ்வளவு நேரம் சாதாரணமா மிதமான குரல்ல சொல்லப்பட்ட வேத பாராயணம் இப்ப உச்ச ஸ்தாயில ஓங்கி ஒலிக்கும். அந்த சமயத்தில மங்கள வாத்தியம்னு சொல்லக்கூடிய மேளம் நாதஸ்வரம் இதெல்லாம் கெட்டி மேளம் கெட்டி மேளம்னு உரக்க வாசிக்கப்படும். ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் கோவிந்தா கோவிந்தான்னு கத்தின்றிருப்பா. இப்படி எல்லா மங்களமான சப்தங்களுக்கு நடுவே ஆச்சரியமா அர்ச்சக சுவாமிகள் ஸ்ரீசட்டாரியும் சக்கரத்தாழ்வாரியும் எழுந்துருள பண்ணி கொண்டு தீர்த்தத்திலே 3 முறை மூழ்கி எழுந்துப்பா. இப்படியா தாயார் தன்னுடைய ஸ்ரீசட்டாரின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய திருவடிகளை இந்த புஷ்கரணியிலே விளக்கி இந்த பத்மசரஸ் சொல்லக்கூடிய வசந்த புஷ்கரணியிலே ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்தருளுவாள். அப்படி தாயார் ஸ்ரீபாத தீர்க்கம் சேர்க்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் மூழ்கி பவித்திரப்படுத்தக்கூடிய இந்த புஷ்கரணியிலே அந்த சமயத்திலே நாமும் மூழ்கினா நமக்கு அந்த அனுகிரகம் நட்டு இந்த காத்துன்ற இருக்கிற பக்த பாகவத ஜனங்கள் எல்லாம் கூட கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்த சப்தத்தோடைய கூட மூழ்குவா. அடுத்த க்ஷணம் போலீஸ்காரா வந்து எல்லாரையும் எழுப்பி அனுப்பிடுவா, அடுத்த பேட்ச் வரணும். இந்த மாதிரி அந்த தீர்த்தத்துல தாயாரும் சக்கர தாழ்வாரும் சேர்த்த ஸ்ரீபாத தீர்த்தம் 3 நாள்கள் வரை இருப்பதா ஜனங்க நம்புறா. அதனால ஆச்சரியமா 3 நாள் வரைக்கும் வந்து தீர்த்தம் ஆடிண்டே இருப்பா. யாருக்கு எப்ப சமயம் கிடைக்கிறதோ வருவா, மூழ்கிட்டு போவா. அன்னைக்கு ராத்திரி கூட ராத்திரி 12 வரைக்கும் புஷ்கரணி திறந்திருக்கும். ஸ்கூலுக்கு போன குழந்தைகள், வேலைக்கு போனவா, ஆத்துல காரியமா இருந்தவாள் கூட வருவா, தீர்த்தம் ஆடுவா, கோபுரத்தை பார்த்து கை கூப்பிட்டு போயிட்டே இருப்பா. அந்த மாதிரி பரம பவித்திரமான தீர்த்த வாரி இது. இப்படி தாயார் மூழ்கி எழுந்துட்டாலானா ஒரு தவம் போல 1 வருஷம் காத்துட்டு இருந்த பக்தாளுக்கு எல்லாம் அப்படியே வரம் கிடைச்ச மாதிரி, பெருமாளை நேர சேவிச்சு கேட்டவரத்த பெருமாள் கொடுத்துட்ட மாதிரி, நாம வாங்கிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம். என்ன உற்சவம் சேவித்தாலும் அந்த பஞ்சமி தீர்த்தத்துல தாயாரோட சேர்ந்து தீர்த்த மாடலன்னா அந்த உற்சவம் பூர்த்தி ஆகாது. அப்படியா ஒரு அனுபவம் அது. அப்புறம் அந்த தாயாரையும் சுதர்சனா அசிஷட்டாரையும் சுதர்சனாழ்வாரையும் தாயாரோட சேர்ந்து ஏலை பண்ணிடுவா. ஏலை பண்ணிட்டு மேல அவ திற போட்டுட்டு ஏகாந்த திருமஞ்சனம் எல்லாம் ஆகும். இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் என்னன்னா, பெருமாள் சமர்ப்பித்த பெருமாள் கொடுத்து அனுப்பின மஞ்சக்காப்பு சந்தன காப்பு ரெண்டும் திருமஞ்சனத்தப்ப தாயாருக்கு சமர்ப்பிச்சுட்டா. பெருமாள் கொடுத்த குங்குமத்தையும் விட்டுட்டா. பெருமாள் அனுகிரகித்த மஞ்ச கொத்தையும் கூட ரெண்டு பக்கம் சமர்ப்பிச்சா எடுத்த தாயாருக்கு. பெருமாள் கொடுத்து அனுப்பின புடவைய ஏகாந்த திருமஞ்சனம் ஆனா விட்டு தாயாருக்கு சாத்த போறா ஏகாந்தமா. பெருமாள் திருவாபரணம் கொடுத்து அனுப்புவர். 1 வருஷமும் ஸ்வர்ணத்திலோ வைரத்திலோ பெருமாள் ஆச்சரியமா தாயாருக்கு ஒரு திருவாபரணத்தை பிறந்தநாள் பரிசா கொடுத்து அனுப்புவர். அந்த திருவாபரணத்தை தாயார் சக்கரவார சக்கர தீர்த்தம் பண்ணிக்கிறதுக்காக தீர்த்தவாரி பண்ணிக்கிறதுக்காக குளத்துல இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு அர்ச்சகர் கையில எடுத்துட்டு ஜனங்களுக்கு எல்லாம் காட்டுவர். அப்படியே இந்த கற்பூர ஆர்த்தி ஆனா விட்டு அந்த கற்பூர ஆரத்தி தட்டை எடுத்து அப்படியே ஜனங்களுக்கு எல்லாம் காட்டுறாப்புல, ஆரத்தி எடுத்துக்கோங்கன்னு காட்டுறாப்புல, பெருமாள் என்ன திருவாபரணத்தை கொடுத்துருக்கானோ அதை ஒண்ணு ஒன்னா எடுத்து காட்டுவா ஜனங்களுக்கு. இதுதான் கொடுத்திருக்காரு பெருமாள். தாயாருடைய பிறந்தநாள் பரிசா திருவேங்கட முடியாது, இதுதான் கொடுத்துருக்கான், சேவிச்சுக்கோங்கன்ற மாதிரி காட்டுவா. ஜனங்கள்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு கையை கூப்பி சேவிப்பா. அந்த மாதிரி இந்த வருஷம் தாயாருடைய பஞ்சமி தீர்த்தத்துக்கு பெருமாள் என்ன திருவாபரணம் கொடுத்தான் அப்படின்னா, 2 தங்க வளையல், அதுல ரத்தனக்கற்களும் வைரக்கற்களும் பதித்த தங்க வளையல் 2. கழுத்திலே கஜலட்சுமி, நடுவுல தாயார் தாமரையில் உட்கார்ந்துட்டு இருப்போம், 2 பக்கம் யானை இருக்கும், அந்த கஜலட்சுமி பதக்கம் 1, அதிலும் வைரக்கற்கள் ரத்தனம் எல்லாம் பதித்து முத்து பவழம் எல்லாம் இருக்கக்கூடிய பதக்கம் அது 1. இன்னொன்னு ஹாரம்னு சொல்லக்கூடிய நெக்லஸ் 1. இது 3 பெருமாள் இந்த முறை பரிசா கொடுத்தார். அதே மாதிரி தாயாருக்கு ஒரு கிரீட்டமும் கொடுத்தார் பெருமாள். இந்த முறை 4 பரிசு வந்தது. இந்த முறை இந்த 4 அந்த நிர்வாக அதிகாரி ஒரு மரப்பெட்டியில போட்டு பூட்டி தலையில வச்சுட்டு வருவா. அதை கொண்டு இங்க கொடுத்தாலானா அது பெருமாள் திருமேனியில சாத்தினது. அது வெறும கடைசியில இருந்து வாங்கி அப்படியே கொடுக்கறது இல்ல. என்ன திருவாபரணம் எல்லாம் பெருமாள் தாயார் கொடுக்கிறாரோ அதெல்லாம் தான் சாத்தின்ட்டு தன்னுடைய பிரசாதமா தான் கொடுப்பார். அதை ஒண்ணு ஒன்னா எடுத்து ஜனங்களுக்கு எல்லாம் காட்டுவா. ஜனங்கள் எல்லாம் கை கூப்பி சேவிச்சுக்கும். சேவிச்சா விட்டு அப்படியே அதை தாயாருக்கு திருமஞ்சனம் ஆயிட்டு இருந்தா கூட என்னென்ன திருவாபரணம் எல்லாம் பெருமாள் கொடுத்தானோ அதெல்லாம் குளிச்சுட்டு புது புடவையெல்லாம் உடுத்திட்டு அப்புறமா நான் மேக்கப் பண்ணிக்கிறச்ச இதை போட்டுக்கிறேன்னு தாயார் சொல்றதுக்கு கூட பொறுமை இல்ல தாயாருக்கு. பெருமாள் கொடுத்தான் ஆசையா உடனே போட்டுடணும். போட்டாதான் பெருமாளுக்கு சந்தோஷம். எப்படி இருக்காலோ அப்படியே இந்த திருவாபுரத்தை போட்டு பெருமாளுக்கு காட்சி கொடுப்பா தாயார். அதை பார்த்து பெருமாள் சந்தோஷப்படுவான். அதனால அப்ப தாயாருக்கு மஞ்சக்காப்பா ஆயிட்டு இருந்தாலும் சரி, பால் ஆயிட்டு இருந்தாலும் என்ன ஆயிட்டு இருந்தாலும் சரி, உடனே சாத்திடுவாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் அந்த திருவாபரணங்களை தாயார் சாத்தி கொண்டு சேவை சாதிக்கிற அந்த போட்டோ அடியன் குரூப்ல ஷேர் பண்றேன். தாயார் நல்ல வெள்ள வஸ்திரத்தை உடுத்திண்டு தலையில பெருமாள் அனுகிரகித்த கிரீட்டத்தை சாத்திண்டு திருக்கரங்கள்ல வளையல சாத்திண்டு கழுத்துல அந்த ஆரத்தையும் பதக்கத்தையும் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சி அத்தியாசரியமான சேவை. அதை சாத்திட்டு ஒரு ஆரத்தி பண்ணிட்டு உடனே கலைஞ்சி அந்த பொட்டியில வச்சு பூட்டிடுவா. அதானா விட்டு தீர்த்தவாரியெல்லாம் ஆனா விட்டு சக்கர தாழ்வாரும் ஸ்ரீஹட்டாரியும் அந்த பஞ்சமி தீர்த்த மண்டபத்துக்கு எழுதி தாயாருடைய திருமஞ்சன வேதிக்கையில வேலை பண்ணிடுவா. அப்புறம் ஏகாந்த திருமஞ்சனம் ஆகும். ஏகாந்த திருமஞ்சனம் ஆச்சுன்னா சாதாரணமான ஒரு வஸ்திரம், ஒரு சாதாரண புடவை, லைட் வெயிட்ல இருக்கக்கூடிய சாதாரண ஒரு காட்டன் வஸ்திரத்தை தாயாருக்கு உடுத்தி சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு தின்ன துண்டை சாத்தி அவால ஏகாந்தமா, ஏகாந்தமானா ஜனங்க பார்க்கும்படியா கிடையாது, 2 பக்கமும் ஒரு புடவையில ஒரு திற போல போட்டு இந்த பஞ்சமி தீர்த்த மண்டபத்துக்கு எதிரே இருக்கக்கூடியதான கங்கை கொண்டான் மண்டபம் என்கிற மண்டபம், பத்து நாளும் தாயார் பிரம்மோத்சவம் நடக்கிறச்ச பிரம்மோத்சவம் புறப்பாட்டுக்கு நடுவுல இறங்கி கொஞ்ச நேரம் தோசம் செஞ்சுட்டு போகக்கூடியதான மண்டபம், வழிநடை மண்டபம் அது. அந்த மண்டபத்துல ஏல பண்ணிட்டு திரை போட்டுருவா. இது எப்போன்னா மத்தியானம் ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு இது ஆகும். இப்ப தாயாருக்கு ஆச்சரியமா பெருமாள் திருவேங்கடமுடியான் கொடுத்த புது புடவையை உடுத்தி பெருமாள் என்ன திருவாபரணம் கொடுத்தாரோ அதெல்லாம் பிரதானமா தெரியணும் வெளியில. அந்த மாதிரி சாத்துவா, மத்த திருவாபரணங்கள்லாம் மறைஞ்சாலும் பரவாயில்ல, பெருமாள் இன்னி கொடுத்தது பழிச்சுன்னு தெரியணும். அந்த மாதிரி மத்த திருவாபரணங்களை முதல்ல சாத்திட்டு அதுக்கு மேல இந்த திருவாபரணம் பழிச்சுன்னு தெரியறாப்புல இதை சாத்தி தாயாருடைய பிரபையிலே எப்படி திருவேங்கடமுடியான அந்த மூலவர் தன்னுடைய பிரபையிலே ரெண்டு பக்கம் மஞ்ச கொத்தையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அந்த மஞ்ச தோப்புக்கு நடுவே எட்டி பாக்குற மாதிரி சேவை சாதிக்கிறானோ அதே மாதிரி தாயாருடைய இந்த பிரபையில கூட ரெண்டு பக்கமும் மஞ்ச கொத்தை வந்து அப்படி தாயார் மேல சாச்சி வைக்கிறாப்புல தாயாருடைய பிரபையோட சேர்த்து கட்டுவா. கட்டிட்டு கொஞ்சம் மஞ்ச காப்பு கொஞ்சம் சந்தன காப்பு அந்த மாதிரி பெருமாள் என்னென்ன எல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் தாயார் திருமணியில சமர்ப்பிச்சிருப்பா பெருமாளுடைய பிறந்தநாள் பரிசா. அப்புறம் மலையிலேருந்து வந்த அப்பம் வடை அதெல்லாம் அந்த பிரசாதம் எல்லாம் வந்தது அதை நேரம் மூலவருக்கு கொண்டு போய் அம்சம் பண்ணிட்டு அதே கொண்டாந்து திரும்ப உற்சவருக்கு அம்சம் பண்ணிட்டு திருவேங்கடமுடியான் சாட்டு கொடுத்த பிரசாதத்தை பட்சணங்களை தாயாரம் சாப்பிடுறதா கணக்கு. அப்படி ஆச்சரியமா பெருமாள் என்னவெல்லாம் கொடுத்து அனுப்பினானோ அதெல்லாம் தாயார் சாத்திப்பா. சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு திருவேங்கடமுடியான் கொடுத்து அனுப்பின பிறந்த நாள் பரிசான பட்டுப்புடவையை உடுத்திக்கொண்டு அவன் கொடுத்த திருவாபரணங்களை எல்லாம் சாத்திண்டு அவன் களைந்து கொடுத்த புஷ்பமாலையும் சாத்திண்டு அவன் களைந்து கொடுத்த மஞ்ச கொத்தையும் பிரபையில கட்டிண்டு தாயார் எங்க சுவாமி எனக்கு கொடுத்த பிறந்தநாள் பரிசு இதெல்லாம் அதோட நான் வந்துட்டு இருக்கேன் குழந்தைகளா என்ன சேவிங்கோ அப்படின்னு சொல்றாப்புல வீதி புறப்பாடு வருவா தாயார். அந்த மண்டபத்திலேருந்து ஆரம்பித்து கோழி கொஞ்சம் சேருவா. அந்த சேவையை சேவிக்கிறதுக்காக ஆசையை காத்துட்டு இருப்போம் எல்லாரும். மத்தியானம் பஞ்சமி தீர்த்தம் ஆயிடுத்து, தாயாரோட சேர்ந்து புஷ்கரணியில ஸ்நானம் பண்ணிட்டோம் அப்படின்னா காரியம் ஆயிடுத்து. மடத்துல சாதம் போடுவா, சாட்டாவா ஆத்துக்கு போய் படுத்துருவோம். படுத்துனுட்டு சாயங்காலம் தாயார் திருவேங்கடமுடியான் அனுகிரகித்த பிறந்த நாள் பரிசோட சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ அந்த அழகை பார்த்துட்டு தாயாரோட வரணும்ன்றதுக்காக தாயாரோட பிரதட்சிணமா புறப்பாட்டுல கலந்துக்கணும்ன்றதுக்காக காத்துட்டு இருப்போம் எல்லாம். ஒரு நாலரை மணிக்கு புறப்பட்டு தாயார் சன்னதிக்கு வந்து சேர்ந்துட்டோமானா ஒரே ஸ்ரீ வைஷ்ணவா மயமா இருக்கும், பொதுமக்கள் மயமா இருக்கும். அந்த மண்டபம் எல்லாம் காத்துட்டு இருப்பா தாயார் எப்ப வெளியில எழுவான்னுட்டு. தாயார் வெளியில எழுனாலானா அப்படி சன்னதி பிரதட்சிணமா கோவிலுக்கு எழுந்துருடுவா, கோவில் உள்ள போயிடுவா. அப்படி ஆச்சரியமா தாயாரை சேவிச்சுட்டு காத்துட்டு இருப்போம் திரும்ப. அந்த மாதிரி பெருமாள் அனுகிரகித்த திருவாபரணங்கள் பொட்டு புடவை அந்த மஞ்ச கொத்து இதெல்லாம் சாத்திண்டு தாயார் சேவை சாதிக்கிற போட்டோவும் கூட அடியன் ஷேர் பண்றேன் குரூப்ல. அதாவது இப்ப அடியன் ஷேர் பண்ற போட்டோ அஞ்சாம் திருநாள் சாயங்காலம் நடக்கக்கூடிய வசந்தோற்சவ போட்டோ. இந்த முறை தாயார் பெருமாளுடைய பரிசுகளோட கூட சாயங்காலம் புறப்பாடு வந்த போட்டோ எங்கேயோ சேவ் பண்ண நிறைய போட்டோ இருக்கிறதுனால உடனே அடியனால தேட முடியல. அது கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் இருக்கும். நிறைய விசேஷ திருவாபரணங்கள்லாம் சாத்திட்டு தாயார் இந்த மாதிரி ரெண்டு மஞ்ச கொத்தோட தான் சேவை சாதிப்பா. என்ன ஒண்ணு பெருமாள் என்ன புடவை கொடுத்தாரோ அந்த புடவை உடுத்தின்னு இருப்பா. அந்த விசேஷ திருவாபரணங்கள் இருக்கும் இதுல இருக்காது, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இதே மாதிரியான காட்சி தான். அப்படி தாயார் உள்ள எழுந்துருவா, உள்ள போய் கண்ணாடி அறையில இறங்குவா. இறங்கினா விட்டு அங்க ஒரு சின்ன திருவாராதனம் கொஞ்சம் தலிகம்சையாகும். அது ஆனா விட்டு தாயார் உள்ள எப்படி போனாலோ அதே திருக்கோலம், எதுவும் கலையெல்லாம் மாட்டா. போன தாயார் கூட தோல்ல எழுந்துள்ளக்கூடிய தோளுக்கு நியானிலேயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பா, அதோட தான் திருவாராதனம் தலிகம்சையாகும். அதுல இருந்து இறங்க மாட்டா, ஏன்னா மறுபடியும் புறப்பாடு இருக்கு. இந்த புறப்பாட்டுக்கு துவஜ அவரோகண புறப்பாடுன்னு பெயர். கொடி இறக்கிறதுக்காக நடக்கக்கூடிய புறப்பாடு. திரும்பி வந்த மாதிரியே தாயார் வெளியில வந்து சன்னதி புஷ்கரணி எல்லாம் பிரதட்சிணம் பண்ணிட்டு ஒரு வீதி புறப்பாடாகி கோவிலுக்குள்ள எழுந்தருளிட்டா நேர கொடிமரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தினுடைய முன்னால் இருக்கக்கூடிய முன் மண்டபத்துல தாயார் எழுந்தருள பண்ணிடுவா. ஒரு வசரமான ஸ்டூல ஒரு மேடையை போட்டு அது மேல தாயார் எழ பண்ணிடுவா. மூலவர் உள்ள இருக்கோ அவளுக்கு நேர அப்படியே இந்த கொடிமரத்துக்கிட்ட தாயார் சன்னதி மண்டபத்துல உற்சவ வேலை பண்ணிடுவா. அர்ச்சக சுவாமிகள் ஆச்சாரிய புருஷா வேத பாராயணம் பண்றவாள்லாம் சுத்தி உட்காந்துப்பா, மங்களவாத்தியம் வாசிக்கிறவாள்லாம் உட்காந்துப்பா, அதிகாரிகள்லாம் உட்காந்துப்பா. இப்போ இந்த துவஜ அவரோகணம்னு சொல்லக்கூடிய அந்த கொடி இறக்கக்கூடியதான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும், ஆரம்பிக்கும். அதுக்கான மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த கொடிமரத்துக்கு கொடிமரத்திலே இருக்கக்கூடிய கருடாழ்வானுக்கு எல்லா ஆராதனைகளை எல்லாம் பண்ணி கொடியை இறக்கி அது அழகா தாயாருடைய திருவடிகளை சமர்ப்பிச்சுட்டு அம்மா கொடி ஏத்தினோம் உற்சவம் நடத்தியா எடுத்து திரும்ப கொடியை உன்னுடைய திருவடியில சமர்ப்பிச்சுட்டோம்னுட்டு கொடியை சமர்ப்பிச்சுட்டு ஒரு ஆர்த்தி பண்ணிட்டு இதுக்கப்புறம் தாயாருடைய திருநட்சத்திரமானபடியினாலே தாயாருடைய அவதாரத்தை வர்ணிக்கக்கூடியதான பத்ம புராணத்தை சேவிப்பா. பத்மபுராண ஸ்லோகங்களை எல்லாம் வாசித்து அதுக்கு தெலுங்குல அர்த்தம் எழுதியிருப்பா, வியாக்கியானம். தாயார் எப்படி இங்க வந்தா, பெருமாள் தபஸ் பண்ணினான், தாயார் வந்தா, தாயார் வந்து பெருமாளும் தாயாரும் மலைக்கு போனான், இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி தெலுங்குல வாசிப்பான். நம்ம கைசிக புராணம் சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்லி தமிழ் அர்த்தம் சொல்றாப்புல, பத்மபுராண ஸ்லோகங்கள் சம்ஸ்கிருதத்திலே வாசித்து தெலுங்குல தாயார் அவதார புராணத்தை வாசித்து, அதுக்கப்புறமா பேரி தாட்டனம்னு சொல்லக்கூடிய வாத்தியம் வாசித்து ஆச்சரியமான ராகத்திலே தாயார் விஷயமான ஸ்தோத்திரங்கள் ஆகமத்திலே சொல்லப்பட்ட ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாடுறது, அதெல்லாம் அர்ச்சகா பாடுவா. அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப மதுரமா இருக்கும். இதெல்லாம் டிவியில கூட ஒளிபரப்போம். அப்ப டிவிலயும் சேவிக்கலாம், நாம நேரம் சேவிக்க முடியலன்னா டிவிலயும் அதெல்லாம் கேட்டுக்கலாம், காதால கண்ணால பாக்கலாம். அப்படி எல்லாம் ஆனா விட்டு தாயாருக்கு ஆரத்தி பண்ணி தாயாரை கொண்ட மூலவரோட எழுந்துருளை பண்ணிட்டாலானா உற்சவம் முடியறது. இதோட பஞ்சமி தீர்த்த உற்சவம் முடிஞ்சு போயிட்டு இதோட அடுத்த வருஷம்தான் உற்சவம்னு அர்த்தம். இப்படி ஆச்சரியமா இந்த தாயாருடைய உற்சவம் நடக்கிறது. இங்க இந்த பஞ்சமி தீர்த்த உற்சவத்துல முக்கியமான அம்சங்கள் அப்படின்னா மூணு. ஒன்னு, மலையில இருந்து வரக்கூடிய பெருமாள் படி, அதை பத்தி நேற்று விஸ்தாரமா பார்த்திருக்கோம். இன்னொன்னு, தாயார் தீர்த்தத்துல இறங்கி ஸ்ரீபாதம் தீர்த்தம் சேர்த்தருகிற பஞ்சமி தீர்த்த சக்கர ஸ்நானம் தீர்த்தவாரி, அதுல நாம தாயாரோட சேர்ந்து குளிக்கிறதுன்னு ரெண்டாவது. மூணாவது, பெருமாள் கொடுத்த பரிசு பொருட்கள் அந்த புடவை திருவாபரணம் இதெல்லாம் சாத்திண்டு தாயார் நமக்கு கொடுக்கக்கூடிய சேவை அந்த காட்சி, இது மூணு. நாலாவது, பெருமாளுடைய திருமேனியிலே சாற்றப்பட்ட பிரசாதங்கள் தாயாரம் சாத்திண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய மஞ்சக்காப்பு திருத்துழா, இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. முக்கியமானவாளுக்கு, அதிகாரிகளுக்கு, ஜெயர் சுவாமிகளுக்கு அந்த மாதிரி விசேஷமா இருக்கான்னு கொடுத்தாங்கன்னா அவர்கிட்ட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம், அப்படிதான் எல்லாருக்கும் விநியோகம் ஆகாது. இதெல்லாம் வருஷத்துல ஒரு நாள் மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடியதான ஆச்சரியமான போகங்கள், தாயாருடைய அனுகிரகம், தாயாருடைய அருள் பிரசாதம் இதெல்லாம் நமக்கு. இது பஞ்சமி தீர்த்த உற்சவத்தினுடைய அனுபவம். இப்ப உற்சவம் ஆயிடுத்து, கொடியிறக்க எடுத்து, மறுநாள் என்னைக்கு கொடியிறக்கினாலோ, என்னைக்கு பஞ்சமி தீர்த்தம் ஆச்சோ, அதுக்கு மறுநாள் மத்தியானம் தாயாருக்கு விசேஷமா திருமஞ்சனமாகி புஷ்பயாகம், பலவிதமான புஷ்பங்களை, வாசனை இருக்கக்கூடிய பலவிதமான வாசனை புஷ்பங்களை கூட கூடையா தாயார் பேருல கொட்டுறதுன்னு சொல்லக்கூடிய புஷ்பயாகம் ஆரம்பிக்கும். அதுக்கு முதல்ல அந்த புஷ்பங்களை எல்லாம் புது கூடைகள்ல வைத்து பக்தாள் எல்லாம் அதை ஊர்வலமா எடுத்துட்டு வருவா. எடுத்துட்டு வந்து தாயார் முன்னாடி இலை பண்ணிடுவா. அந்த புஷ்பயாகம் பண்றதுக்கு ஒரு பூர்வாங்க ஹோமம், அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஹோமம் ஒண்ணு நடக்கும். அது எதுக்கு பண்றதுன்னா, இந்த பத்து நாள் தாயாருக்கு உற்சவம் பண்ணினோமே, அந்த உற்சவத்துல தெரிந்தோ தெரியாமலோ நடந்த தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். என்னென்ன லோபங்கள், என்னென்ன குறைகள் ஏற்பட்டதோ, லோபம் அப்படின்னா குறை, என்ன விதமான லோபங்கள் எல்லாம் ஏற்படும், மந்திர லோபம், சொல்லக்கூடிய மந்திரத்தை தப்பான வார்த்தைகளையோ இல்ல தப்பான உச்சரிப்புலையோ சொல்லுட்டா யாரானோ மந்திரலோபம் ஏற்பட்டுடுத்து, அப்படி பண்ண மாட்டா. எல்லாம் கை தேர்ந்து அர்ச்சகா காலங்காலமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கவா, ஸ்ரத்தையா பண்றவா, பண்ண மாட்டா. இருந்தாலும் தெரிந்தோ தெரியாமலோன்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டதுனால சம்டைம்ஸ் சவாலையும் மீறி அந்த மாதிரி வந்துடுத்து அப்படின்னாலும் அதுக்கு மந்திரலோபம். திரவிய லோபம், பயன்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் தூய வஸ்துக்களாக இருக்க வேண்டும். நமக்கு தெரியாம ஏதோ ஒரு வஸ்துல ஒரு பூச்சி இருந்தது, அது அப்படியே அக்னியில போட்டுட்டோம், அது எரிஞ்சு போயிடுதுன்னா அது பாவம் தானே. இந்த தலையை பண்றச்ச அரிசியில வண்டு இருந்தது, எறும்பு இருந்தது, சேர்த்து பண்ணியா எடுத்து பாக்காம விட்டுட்டோம், பண்றவாளு கண்ணு தெரியல, மாசா பல்கா நிறைய பண்றா, இது கண்ணுக்கு தெரியல, இதெல்லாம் சான்சஸ் ஆர் தேர். அது மாதிரி திரவிய லோபம், இல்ல பயன்படுத்தின வஸ்து இருக்கு பாருங்க, அது சுத்தமான வஸ்துவா இருக்கணும். சுத்தமான வஸ்து மீன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது தோஷங்கள் இல்லாத, பூச்சி இல்லாத, தலைமயிர் இல்லாத, கால் படாத, எச்சல் படாத, தீட்டுப்படாத, கீழே போட்டு எடுக்காத, இந்த மாதிரி ஏதானும் தோஷம் இல்லாமல் இருக்கிறதா இருக்கிறது மட்டும் இல்லாம, அந்த வஸ்துவை வாங்கினவன் நல்ல முறையிலே சம்பாதித்து நல்ல பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கணும். அதை அராஜகம் பண்ணக்கூடியவன், நட்டோழியம் பண்ணக்கூடியவன், மத்தவாளை ஏய்த்து பிழைக்கக்கூடியவன், யார் வயிற்றுலயே அடிச்சு சம்பாதிச்ச பணம் இருக்கு அதுல கொஞ்சம் பணத்தால சுவாமிக்கு பொருள் வாங்கி கொடுத்தா நம்ம பாவம் கழிஞ்சிடும், நம்ம நன்னா இருப்போம்னு அவனா நினைச்சுட்டு வாங்கி கொடுப்பான் சில பேர். அந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் நாம வந்து நீ கொடுத்தா வாங்கிப்பேன், நீ கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது பொது கோவில்கள் எல்லாம். அதனால வாங்கிக்கிறமோ இல்லையோ, அந்த மாதிரி தவறான வழியிலே வரப்பட்ட வஸ்துவா இருந்தாலும் கூட அதுக்கும் சேர்த்து பரிகாரம் பிராயசித்தம் இது. இல்ல தவறான இடங்களிலே விளைந்த வஸ்துக்கள், சில பேர் புஷ்பம் கடை கடையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வரோம், அது எங்க விளையிறதுன்னு பாக்குறோமா? அந்த மாதிரி ஒரு சுத்தமா இல்லாத அசுத்தமா இருக்கக்கூடிய இடத்துல விளைந்த புஷ்பமோ இல்ல தலிகைக்கு பயன்படுத்தக்கூடிய கீரை, சில கீரை எல்லாம் ரொம்ப அசுத்தமான நீர்நிலைக்கு பக்கத்திலே விளையக்கூடிய கீரையா இருக்கும், வாங்கிட்டு வந்து விப்பா நமக்கு என்ன தெரியும், பணம் கொடுக்குறோம் வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி எந்த விதமான குற்றங்கள் லோபங்கள் பயன்படுத்தக்கூடிய திரவியங்களிலே பொருள்கள் இருந்தா அதுவும் போகணும். கிரியாலோபம் பண்ணக்கூடிய செயல்கள்ல குறை, மந்திரம் சரியா சொன்னார், சுத்தமான பொருளை பயன்படுத்தினார், பண்ண வேண்டிய காரியத்தை தப்பா பண்ணிவிட்டார், மாத்தி பண்ணிவிட்டார், அதனால ஏற்படக்கூடிய அபராதம் அபச்சாரம், இப்படி என்னென்ன விதமான லோபங்கள் எல்லாம் உண்டோ அதெல்லாம் கூட போகணும் அப்படின்னு தாயார பிரார்த்தனை பண்ணிட்டு பிராயசித்தமா அந்த ஹோமத்தை பண்ணுவா. முதல்ல ஹோமத்தை பண்ணிட்டு அந்த ஹோமத்துக்கு கும்பத்தை பிரதிஷ்ட பண்றாலோ இல்லையா, அந்த கும்ப தீர்த்தத்தினாலே தாயாருடைய திருவடிகள்ல புரோக்ஷணம் பண்ணிட்டு அப்படி பண்ணாலானா அந்த பிராயசித்த ஹோமத்தை தாயார் ஏத்துண்டான்னு அர்த்தம். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கும்ப தீர்த்தத்தாலே இந்த கூட கூடிய இருக்கிற புஷ்பங்களை எல்லாம் புரோக்ஷிச்சுட்டு தாயாருடைய சகசரநாமத்தை சேவித்து அப்படியே அள்ளி அள்ளி தாயார் பேர்ல அர்ச்சனை பண்றாப்பல, அத்தனை புஷ்பத்தையும் தாயார் மேல லேயர் மேல லேயரா லேயர் மேல லேயரா சேர்த்து ஒரு பெரிய மலை போல காட்சி அளிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தாயார் திருவடி திருவயிறு திருமார்பு கழுத்துன்னு அப்படியே மறைஞ்சிட்டே வரும். திரும்ப அந்த புஷ்பத்தை அப்படியே சரிச்சு விடுவா, திரும்ப சேர்ப்பா, இந்த மாதிரி என்னென்ன வச்சிருக்காலும் அத்தனை புஷ்பமும் தாயார் மேல சேர்க்கப்பட்டு புஷ்ப யாகம் நடக்கும். அக்னியில பெருமாளையோ தாயாரையோ ஆவாகனம் பண்ணி நெருப்பாலே எரிக்கப்படக்கூடிய வஸ்துக்களை ஹவிசா சமர்ப்பிச்சு சுவாகா சுவாகான்னு பண்ணக்கூடியது யாகம். அதை இங்க புஷ்ப யாகமா பண்றோம், புஷ்பங்களை கொண்டு சமர்ப்பிக்கிறோம். அக்னியிலே சமர்ப்பிக்காமல், அக்னி வடிவிலே இருக்கக்கூடிய பெருமாள் தாயாருக்கு சமர்ப்பிக்காமல், அர்ச்சாவதாரமா விக்கிரக வடிவிலே இருக்கக்கூடிய தாயாருக்கு சமர்ப்பிக்கிறோம். அதனால புஷ்பத்தை கொண்டு பண்ணக்கூடிய யாகம் புஷ்ப யாகம். அதை பண்ணி தாயாருக்கு இந்த பத்து நாள் உற்சவத்துல நடந்த குற்றம் குறைகளை எல்லாம் பொறுத்தருள வேணும்னு பிரார்த்திச்சுட்டு தாயாருடைய மனசை குளிர பண்ணுவது. இதனாலே அந்த உற்சவத்திலே கலந்து கொண்ட கைங்கரியபரர்கள் யாரெல்லாம் உற்சவம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தாலோ, யாரெல்லாம் பணம் கொடுத்து உபகாரம் பண்ணாலோ, யாரெல்லாம் சரீர கஷ்டப்பட்டாலோ, யாரெல்லாம் உற்சவத்தை சேவித்தாலோ, அவளுக்கெல்லாம் கூட அவ பண்ணின பாவங்கள் எல்லாம் கூட மன்னிக்கப்பட்டு விசேஷமான அனுகிரகம் ஏற்படும். அப்படி தாயார் திருமேனியிலே சம்பந்தப்பட்ட புஷ்பம், கிட்டத்தட்ட தாயார் அன்னைக்கு புஷ்பத்திலே குளிக்கிறா, புஷ்ப மலையில குளிக்கிறா தாயார் அன்னைக்கு. புஷ்ப வருஷம்னு சொல்லக்கூடிய புஷ்ப மழை பெய்யறது, அதுல தாயார் குளிச்சிருக்கா. அந்த மாதிரி தாயார் திருமேனியிலே சாற்றப்பட்ட புஷ்பங்கள்லாம் அன்னைக்கு பிரசாதமா கிடைக்கும், அது நிறைய கிடைக்கும், யார் எவ்வளவு எடுத்துக்கலாம், யாரும் கேட்க மாட்டான். அப்படி ஆச்சரியமா இந்த புஷ்பயாகத்தோடு கூட தெரிந்தோ தெரியாமலோ பண்ண பிராயசித்தத்திற்கு தப்புகளுக்கு தவறுகளுக்கு பிராயசித்த ரூபமா இந்த புஷ்பயாகம் அனுஷ்டிக்கப்பட்டு ஆச்சரியமா உற்சவம் முடிகிறது. இதோட தாயாருடைய பஞ்சமி தீர்த்த உற்சவ வர்ணனம் ஆயிடுத்து. அஜ்ஞானினாமயாதோஷான்னசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைலசிகாமனே வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய் இனியான் முன்னை என்றும் விடேனே ஈசானாம் ஜகதோஸ்ய வேங்கடபதேர் விஷ்ணோர் பராம் பிரேயசீம் தத்வக்ஷஸ்தல நித்யவாசரசிகாம் தத்க்ஷாந்தி சம்வர்த்தினீம் பத்மாலங்கிருத பாணி பல்லவயுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜகன்மாதரம். ஸ்ரீமதே அலர்மேல் மங்கானாயிகா சமேத ஸ்ரீநிவாச பரப்ரஹ்மனே நமஹ. ஸ்ரீமத்யை பத்மாவத்யை நமஹ.